ஸ்ரீமன்மோதனாச்சந்திரஸ்வாமியோகாச்சிதம்மோதனவாதீஷயம்யாசயோகம் அவ்வளவாதீஷயோகீந்திரஹயாச்சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருபூயோ பூஜோ நமோ நமஃ விசுத்த விஞ்ஞான கணஸ்வரூபம் விஞ்ஞான விஸ்ராண பத்ததீட்சம் தயாநிஜம் ஜெகபதாம் சரணீயம் தேவம் ஹயக்ரீவ மஹம் பிரபத்யே கர்த்தா ராமபிரானயன்னால் மற்றும் கற்பரோ புஷ்பா முதலா புதகம் பாதவன்றங்களை நற்பாலையோ தியல் வாழும் சராசரம் ஒற்றவும் அபயமுத்திரிகோகம் தவிர்க்கும் ஸ்ருதி பொருளும் சொல்லுகின்றோம் நாகம் நமக்கும் சரணா சகஸ்ர நாமங்கள் இரண்டு நாமங்கள் ரொம்ப வசதியான நாமம். எத்தனையோ நாமங்கள் பகவத்கோட தர்ப்பணத்துல ஆயிரம் நாமங்களுக்கும் ஆயிரம் குணங்கள் எம்பெருமானுக்கு வர்ணிக்கப்பட்டது. இது மட்டும்தான் குணங்கள் அப்படின்னு இல்லை, எத்தனையோ குணங்கள் இருக்கு பெருமாளுக்கு. அதுல முக்கியமான குணங்களை மேற்கோளிட்டு காட்டுகின்றார். அதுல சுமுகாய நமஹ, சுமிரதாய நமஹ அப்படின்ற ரெண்டு குணங்கள் விபீஷண சனாகதியில நாம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய குணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இரண்டு திருநாமங்களுக்குரிய குணங்கள் இருக்க அது மிக உயர்ந்த குணங்களாக சொல்லப்படும். சுமுகாய நமஹ, எம்பெருமானுடைய முகம் எப்பொழுதுமே பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஒரு முகம், எந்த சந்தர்ப்பத்திலும் பிரசன்னமா இருக்கு. ஆளவந்தால் சொல்றார், நாவேட்சசே எந்ததோ புவனான்யமூனி நாதம் பிரபோ பவிசுதேவ முதம் பிரவருத்தி ஏவம் இத்தர்ல சுருதி பொய்தர் வஜந்தோ சுவாமி நச்சித்திரமிதமாசிரித்தவர்களுக்கும். முதல் நாள் ராத்திரி கூப்பிட்டு உனக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லியும் மறுநாள் காலத்தால உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் எம்பெருமானுடைய முகம் முதல் நாள் ராத்திரி எப்படி பிரசன்னமாக இருந்ததோ அதே பிரசன்னமாக அதே முக வளர்ச்சியோட மறுநாள் காலத்தால உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, சீதை கேள்வன் 14 ஆண்டுகள் காவு போகணும் அப்படின்னு சொன்னாலும் கூட அவருடைய முகம் அதே பிரசன்னத்தோட இருக்கிறார். அதுதான் சுமுகாய நமஹ. சுக்ரீவன் எந்த பரீட்சை பண்ணி பார்த்தாலும் சரி, நேரடியாக சரணாகதி அப்படின்னு அடைக்கலம் புகுந்த விபீஷணாழ்வாராக இருந்தாலும் சரி, சுக்ரீவனாக இருந்தால் எத்தனையோ பரீட்சை பண்ணி பார்க்கக்கூடிய சுக்ரீவனாழ்வாராக இருந்தால் சுக்ரீவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எப்படி எந்த திருப்பங்கள் ஏற்பட்டாலும் எம்பெருமானுடைய முகம் அப்படின்னு பார்த்தால் ஒரே மாதிரியாக இருக்கும். பட்டர் பிரபலாக சாதிக்கின்றார் இந்த சுமுகாய நமஹ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சுப்ரதாய நமஹ, விரதம் கருணாகர பெருமான் எரிகாத்தராம அனுகிரகம். சுமிரதாய நமஹ, எம்பெருமானுடைய விரதம் எப்படி இருக்கும்? விரதம்னா அவன் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். எம்பெருமான் கடைபிடிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னால், அடைக்கலம் என்று வந்தவனை ஒருபொழுதும் கைவிடே அப்படிங்கிறது எம்பெருமான் கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான விரதம். அடைக்கலம் என்று வந்தவன் யாராக இருந்தாலும் சரி, அடைக்கலம்னு வந்துவிட்டால் அவனை எப்பொழுதும் கைவிடவே மாட்டான் அப்படின்றது எம்பெருமானுடைய ஒரு பிரதிஜை. அதை சொல்லும் பொழுது பட்டரே சாதிக்கின்றார். சுமக்காய மகான் சொல்லும் பொழுது அவயம் சர்வபூதேபியா ததாம் ஏகம் ததாம் மம. சகஸ்ர நாமங்கள்ல எத்தனையோ ஸ்லோகங்கள் உதாரணமாக எடுக்கும் பொழுது சுப்ரதாய நமஹா அப்படின்ற ஒரு திருநாமத்திற்கு எடுத்துக்காட்டாக சொல்லும் பொழுது இந்த ஸ்லோகம் தான். விபீஷண சரணாகதியில எந்த ஸ்லோகமானது எபெருமானால காட்டப்படுகின்றதோ அந்த ஸ்லோகத்தை பட்டரும் உதாரணமாக அந்த திருநாமத்திற்கு காட்டுகின்றார். அப்படி ராமாயணத்துல எத்தனையோ சரணாகதிகள் இருக்கு. சரணாகதிக்குள்ள மிகச்சிறந்த சரணாகதி அப்படின்னு ஒண்ணு சொல்ல முடியுமா? சரணாகதினால சிறந்த உபாயம் அப்படின்னு சொல்லும் பொழுது மிகச்சிறந்த சரணாகதி அப்படின்னு காட்ட முடியும் அப்படின்னால் அது ஒன்றுதான் விபீஷண சரணாகதிய நம்மால மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் இது மிகச்சிறந்த சரணாகதி? இந்த சிறப்பு வாய்ந்த தன்மையானது மற்ற சரணாகதியில இல்லை அப்படின்னா பிரித்து காட்டக்கூடிய அளவுல பெரியவர்கள் ஏன் இப்படி உரை எழுதி இருக்கிறார்கள் அப்படின்னா நமக்கெல்லாம் எம்பெருமானிடத்துல மகாவிஸ்வாசமானது வரணும். எப்படி விபீஷணாழ்வாருக்கு மகாவிஸ்வாசமானது எம்பெருமானிடத்துல வந்ததோ அந்த மாதிரியான ஒரு மகாவிஸ்வாசம் நமக்கெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக பின்னாடி விபீஷண சரணாகதியை பற்றி உரையெழுந்திய ஆசிரியர்கள் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. ராமாயணத்துல பல சரணாகதி அப்படின்னு சொன்னோம். ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு சரணாகதியும் வசதியான ஒரு விஷயம் தான். தேவர்கள் சரணாகதி பண்ணிக்கிறார். முதல்ல பாலகாண்டத்துல சுவாமி தேசிகன் அபயப்பிரதான சாதத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொரு சரணாகதிக்கும் இருக்கக்கூடிய மேன்மை கொடுத்திய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அபயப்பிரதான சாதத்தை சொல்றதுக்கு அது நீங்க வரல, விபீஷண சரணாகதியை சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். நடுவு நடுவுல எங்கெங்கெல்லாம் எந்தெந்த விஷயங்களை எடுத்துக்க முடியுமோ அந்த விஷயங்களை நம்முடைய ஆச்சாரியன் கிரந்தத்திலிருந்து எடுத்து சொல்றோம். இந்த ராமாயணத்துல எத்தனையோ சரணாகதிகள் சொன்னோம். ஆரம்பத்துல தேவர்கள் சரணாகதி செய்து கொள்கிறார்கள். பிரம்மா தனியாக சரணாகதி பண்ணுகிறார் தேவர்கள் போன பிறகு. அதன் பிறகு பாலகாண்டத்திலேயே கூட விஸ்வாமித்திரிடத்துல திருஷங்கு சரணாகதி பண்ணிக்கிறான். அப்புறம் சுனசேவன் அப்படின்னு ஒருத்தர் சரணாகதி பண்ணிக்கிறார். லக்ஷ்மணன் சரணாகதி பண்ணிக்கிறான் ராமனிடத்துல. சா பிராத்து சரணம் நிவேதிய ரகுநந்தனஹா அப்படின்னு சொல்லிட்டான். சீதாம் புவாச்ச அத்தியேஷாஹா ராமாயண ஸ்லோகம். சா பிராத்து சரணம் நிவேதிய, எம்பெருமானுடைய சரணத்தை பிடித்துக் கொண்டு நீ காட்டுக்கு போனா கண்டிப்பா நானும் காட்டுக்கு வந்தே தீருவேன், என்னையும் காட்டுக்கு அழைத்து சென்றே ஆக வேண்டும் அப்படின்னு சரணாகதி பண்ணிக்கிறான் லக்ஷ்மணன் அயோத்தியா காண்டத்துல முதன் முதல்ல. அதன் பிறகு அயோத்தியா காண்டத்திலே பரதன் சரணாகதி பண்ணிக்கிறான். பரதன் சரணாகதி பண்ணிக்கும் பொழுது சரணாகதி செய்து கொண்டால் பலிக்குமா பலிக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகம். அது உடனடியாக பலனை கொடுக்குமா இல்ல கொஞ்சம் காலம் கழித்து பலனை கொடுக்குமா இப்படி எல்லாம் கேள்வி வருது. அப்படி வரும்பொழுது உடனடியாக பலன் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் காட்டாசுரன் விஷயத்துல உடனடியாக பலன் கொடுத்தது, ஆனால் கொஞ்சம் காலத்தாமதம் ஏற்பட்டு பலன் கொடுக்கும் சரணாகதி அப்படின்னு சொன்னா நாம சொல்லலையா? எம்பெருமான் வந்து நாம எம்பெருமானிடத்துல பல விஷயங்களை வேண்டிக்கிறோம். பல விஷயங்களை வேண்டிக்கும் போது நமக்கு உடனடியாக நடக்குமா அந்த விஷயங்கள்லாம் அப்படின்னால் கொஞ்சம் நம்முடைய கர்மாக்களுக்கு ஏற்றா போல நம்ம புண்ணிய பாபங்களுக்கு ஏற்றா போல கொஞ்ச நாள் கழித்து நடந்தால் நாம ஒரு வார்த்தை சொல்றோமோ இல்லையோ. நம்ம கிராமங்கள்ல கூட சொல்றேன் அர்த்தம் அரச மரத்தை சுத்திட்டு அடி வைத்து தொற்று பார்த்தால் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி எம்பெருமானி எம்பெருமானிடத்திலே வேண்டி கொண்ட உடனேவே நமக்கு சரணாகதி பலிக்குமா அப்படின்னு கேட்டால் காலம் தாமதமும் ஆகலாம். ஏன்னா எம்பெருமானுக்கென்று மற்றவர்கள் பிரார்த்தித்த சரணாகதியை நிறைவேற்றுவதற்காக அவன் வேறு சில உபாயங்களையும் தேட வேண்டி இருக்கிறப்போ நாம பண்ணிக்கொள்ளக்கூடிய சரணாகதியில கொஞ்சம் தாமதமும் ஏற்படலாம். எங்க பார்க்கிறோம் நாமன்னா பரதன் விஷயத்துல நாம பார்க்கலாம். அரண்ய காண்டத்து அயோத்தியா காண்டத்துல வரும்பொழுது பரதன் சரணாகதி பண்ணிக்கிறான். நேர போனா தேவரின் நாட்டுக்கு எழுந்தருளணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். நீ நாட்டுக்கு வந்துரு, கைகேயி சொன்ன வரத்துக்கு கைகேயி சொன்ன விஷயத்துக்கு ஏற்றா போல நீ காட்டுக்கு போகவாண்டா நீ நாட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு பிரார்த்திச்ச உடனே பெருமாள் வரல. அவன் சரணாகதி பண்ணிக்கிறான், விழுந்து விழுந்து தேவிக்கிறான், தேவரையும் திரும்பணும் அப்படின்னு சொல்றான். வந்த அப்புறம் அவன் வரவே இல்லை, ராமன் வரல, சரணாகதி செய்து கொண்டும் பலிக்கலையே அப்படின்னு கேட்டால் பெருமாள் என்ன பண்றான், இரண்டு சரணாகதிகளுக்கு மத்தியில எதற்கு பலம் அதிகம்னு பார்க்கிறான், எந்த சரணாகதிக்கு பலம் அதிகம்னு பார்க்கிறான். அத முதல்ல தேவர்கள் சரணாகதி பண்ணிக்கிறான். இப்போ முதல் சரணாகதி ராமாயணத்தை பார்த்தால் தேவர்கள் பண்ணி கொள்ளக்கூடிய சரணாகதி. தேவர்கள் பண்ணி கொண்ட சரணாகதியா பரதன் பண்ணி கொண்ட சரணாகதியா அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவர்கள் பண்ணி கொண்ட சரணாகதிக்கு பிராதான்யம் பிரதானமா இருக்கிறபடியால் அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் பெருமாள். அதனால ராவண வதத்துக்கான போயாகணும் பெருமாள். இங்க பரதன் சொன்ன போல பரதனோடு சேர்ந்து அயோத்திக்கு திரும்பினால் தேவர்கள் பண்ணி கொண்ட சரணாகதிக்கு பங்கமானது ஏற்படும். ஆகையினால அந்த சரணாகதிக்கு பிராமுக்கியத்தை கொடுத்தவர் பிற்பாடு பரதன் பண்ண சரணாகதிக்கு பலனை கொடுக்கின்றார். 14 ஆண்டுகள் கழித்து நாட்டிற்கு திரும்புகின்றார். இதுல பாத்தீங்கன்னா இப்ப பரதன் சரணாகதி பண்ணிட்டாரு, அதுக்கு எந்த விதமான பலனுமே கிடைக்கலையே. அப்ப பின்னாடி கிடைச்சது உடனடியா பலன் கிடைக்கலையே. தப்பு பண்ண காசாசுரனே உடனடியாக பலனை பெறும் பொழுது எந்த விதமான தப்புமே பண்ணாமல் இருக்கக்கூடிய பரதனுக்கு எந்த விதமான பலனுமே கிடைக்கலையே அப்படின்னு கேட்டால் அதற்கு பதில் சொல்றா பெரியவாள், பரதனுக்கு ஏதோ ஒரு பலனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறபடினால பரதன் திருவடிகளை பிரார்த்தித்தார். திருவடிகளை பிரார்த்திக்கும் தேவரே நாட்டுக்கு எழுந்துள்ளதும் அவருடைய பொறுப்பாதங்கள் அயோத்திக்கு மீண்டும் திருப்பணும் அப்படின்னு திருவடிகளை பிரார்த்தித்தப்போ திருவடிகளுக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பாதுகைகளை தந்தருளினர் இல்லையா. அப்ப ஏதோ ஒரு பலனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பரதனுக்கு திருப்பாதுகைகளை தந்தருளி ஏதோ ஒரு பலனை செய்து கொண்ட சரணாகதிக்கு ஏதோ ஒரு பலனை கொடுத்தோம். இப்ப நம்மளும் கூட ஏதோ ஒன்று நம்ம கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து பிரார்த்திக்கிறார், நம்மளால முழுமையாக செய்ய முடியவில்லை அப்படின்னா கூட நாம அதற்கு பிரத்யுபகாரமாக என்னால பூர்த்தியாக செய்ய முடியாது அப்படின்னா கூட நமக்கு நம்மால் இயன்ற அளவு ஏதோ ஒரு உதவின்றது நாம பண்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் பரதனுக்கு இந்த மாதிரியான ஒரு பலனை கொடுத்தருளினார் அப்படின்னு சொன்னார். இது பரதன் பண்ணி கொண்ட சரணாகதியினுடைய விசாரம். அதன் பிறகு பார்த்தால் ஆரண்யகாண்டத்துல மகரிஷிகள் தான் சரணாகதி பண்ணிக்கிறார். மகரிஷிகள்லாம் ரெண்டு விதமாகவும் சரணாகதி பண்ணிக்கிறார். முமுட்சுக்களாக மோட்சத்தை எதிர்பார்த்தும் சரணாகதிகள் பண்ணிக்கிறார். அதே போல ஆர்த்திகளாகவும் சரணாகதி பண்ணிக்கிறார். ஆர்த்திகள்னா ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து சரணாகதி பண்ணிக்கிறது. எதை எதிர்பார்த்து மகரிஷிகள் சரணாகதி பண்ணிக்கிறானா, பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக அவ தியானம் தபசு இதை பண்ணிட்டு இருக்கா. எதுக்காக பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அவர்களுக்கு பலன் எது, ராமன் இல்ல மோட்சம் இல்ல, அவர்களுக்கு பலன் என்ன அப்படின்னா ராமனுடைய தர்சனம், ராமனை பார்ப்பது என்பது அவர்களுக்கு பலனா இருக்கு. இப்ப பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக ஜென்மாந்திர சகசிரேஷு தபோ தியான சமாதி நரானாம் சீன பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயதே அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஜென்மாந்திர சகசிரேஷு பல ஆயிரக்கணக்கான ஜென்மங்களாக தபத்தின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக இவர்கள் எல்லோரும் செய்து கொண்ட தபத்தின் பலனாக கிருஷ்ணனிடத்திலே பக்தி உண்டாகிறது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதை நம்ம ராமனிடத்திலே பக்தி உண்டாகிறதுன்னு வச்சுட்டு பார்த்தால் இந்த மகரிஷிகள் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக எதற்காக தபஸ் செய்தார்கள் அப்படின்னா ராமனுடைய தரிசனத்துக்காக தபஸ் செய்தார்கள். அப்ப ஏதோ ஒரு பலனை உத்தேசித்து சரணாகதி செய்து கொள்வது, எந்த பலனையுமே உத்தேசிக்காமல் மோட்சத்துக்காக சரணாகதி செய்வது அப்படின்னு ரெண்டு விதம். அந்த ரெண்டு விதமாகவும் மகரிஷிகள் சரணாகதி செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுலயே கூட பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆரண்யகாண்டத்திலும் நிறைய பேர் சரணாகதி பண்ணுகிறார். ஆரண்யகாண்டத்திலும் பாத்தீங்கன்னா காகாசுரன் சரணாகதியானது வரும் இல்லையா. துவாம் த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய துவாமேவ சரணம் கதா அப்படின்னு ராமாயணத்துல இருக்கும். த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய, காகாசுரன் யாருமே பண்ணாத ஒரு தப்ப பண்ணிட்டான், யாராலையும் பண்ண முடியாது. அந்த தப்பு பண்றதுக்கு யாருக்கும் அந்த தைரியம் வரவும் வராது. சீதா பிராட்டியினுடைய மடியில எம்பெருமான் தலை வைத்து படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது சயனித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிராட்டியினுடைய மார்பகங்கள்ல இந்த காகாசுரன் வந்து எந்த விதமான தப்பு பண்ணக்கூடாதோ அந்த தப்புகள் எல்லாம் பண்றான். பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மேல ரத்த பிந்துக்கள் ரத்த புலிகள் விழும் பொழுது பெருமான் எழுந்துகிறார். எழுந்த உடனே பார்க்கிறார் பிராட்டியினுடைய மார்பகங்கள்ல புண்ணா இருக்கு. உடனே அந்த கர்ப்பாசனத்தை சயனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கர்ப்பத்தை எடுத்து பிரயோகிக்கிறார் பிரம்மாஸ்திரத்தை. தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்றேன், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் நம்ம கிடையாது இல்லையா? சாதாரணமா நம்ம சொல்லிக்கலாம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஆனா அது யாருக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் தெய்வத்துக்கு சொல்லி வச்ச ஒன்றுதான். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ன்றது யாருக்குன்னா, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சக்கரவர்த்தி திருமகனை தான். அப்படிப்பட்ட வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தர்பாசனத்தை சயனித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை எடுத்து பிரம்மாஸ்திரமாக பிரயோகம் பண்றான். இன்னொன்னு கூட வேடிக்கையா சொல்ல முடியும், இந்த காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கூட்டிட்டு போனா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டது இல்ல, நமக்கு சொல்றதா அடிச்சுட்டா தர்மடி தான் விழும் இல்லையா? அது நமக்கு சொல்லப்பட்டது இல்ல, அது சாட்சாத் கிருஷ்ணனுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். யாராவது தேசத்துல வருது அவாப்பிய சோபம் அதிகம் முகுந்தா அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகன். கிருஷ்ணனுக்கு பலபலக்கிற தன்மை ஜாஸ்தியாவே இருக்கும். கிருஷ்ணன் எப்பேற்பட்டவன், சோபையோட இருக்கக்கூடியவன். ஆனா அவன் ருக்மணி பிராட்டிய அந்த சமயத்துல இருந்து தூக்கினான் பாருங்க, எப்ப தூக்கினானோ அந்த இடத்துல இருந்து அவனுக்கு சோபையானது ஜாஸ்தியா போயிட்டான். இன்னும் அழகு கூடி போயிட்டுதான் ருக்மணி பிராட்டினால. ஏன் சொன்னா அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, சிசுபாலனுக்கு கிருஷ்ணன் மேல வரக்கூடிய கோபம் நியாயமான கோபம். யாருக்குமே கோபம் வரதான் செய்யும். ஜான்வாசமே முடிஞ்சு போச்சு, ஜான்வாசம் முடிஞ்சு எல்லாம் காத்துல இருக்கான். அவருடைய குல வழக்க பிரகாரம் அவன் ஏதோ குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரது தயாரா இருக்கான். அது அவா ரெண்டு பேருடைய பிளான், ருக்மணி பிராட்டியோட கிருஷ்ணருடைய பிளான். அது அவளுக்குள்ள சடகமா யாரோ ஒருவரை தூது விட்டு இந்த மாதிரி நாங்க வரப்போறேன் நீயும் வந்துரு அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். இவன் பாவம் நாளை காத்தால ருக்மணி பிராட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு நினைச்சிட்டு இவன் காத்துட்டு இருக்கான். ஜானுவாசமே முடிஞ்சு போச்சு, சைன் போட வேண்டிய சிக்னேச்சர் பண்ண வேண்டிய இடத்துல எம் எஸ் ஸ்ரீகாந்த் அப்படின்னா எம் எஸ் எஸ்ஆர்ஐ வரைக்கும் போட்டாச்சு. இன்னும் கேஎன்டிஎஸ் மட்டும்தான் போடணும், அதுக்கு நடுவுல பொண்ணே வரல, பொண்ணு வேற ஒருத்தவன் கல்யாணம் பண்ணி போயிட்டான் அப்படின்னா எவ்வளவு கோபம் வரும். அதுதான் காத்திருந்தவன் கொண்டாட்டிய நேற்று வந்தவன் கூப்பிட்டு போயிட்டான் அப்படின்னு. இந்த மாதிரியான மொழிகள் இருக்கு. இதெல்லாம் வந்து பெருமாளுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகள், லோகத்துல நாம சகஜமா பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அத பாருங்கோ காகாசுரன் என்ன பண்றா, வல்லவனுக்கு புல்லும் ஆயிடும்ன்ற பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண உடனே எல்லா இடத்துக்கும் போறான். சத்தியலோகத்துக்கு போறான், அவனுக்கு வழி கிடைக்கல. பிரம்மா அவனை வழி அனுப்பி வச்சு இங்க வராத போன்ற கைலாயத்துக்கு போறான், உள்ளேயே உடவே இல்லை. த்ரீ லோகான்னு சம்பரிக்கவே இங்கேருந்து போய் தேவலோகத்துக்கு போறான். நான் ஒரு பாசுரம் சொன்னேன், ஆகண்டவன் மகனாகிய ஆவதி பெரியதோர்னு சொன்னவன், அது ஆகண்டவன் மகனாகிய இந்திரனுடைய மகனாக இருக்கக்கூடியவன் காகாசுரன். அந்த காகாசுரன் அப்பாவினுடைய உதவியை நாடி போறான். அப்பாவினுடைய உதவியை நாடி போனாலும் அப்பா என்ன சொல்றா, இங்க வரவே வராத போ அப்படின்ட்டான். இங்க இருந்து மகரிஷிகள்லாம் இருக்கக்கூடிய தேசத்துக்கு போறான். மகரிஷிகள் என்ன சொல்றா, நீ இங்க வராத சீச்சி தூர போ காக்கா போ அந்த பக்கம் அப்படின்ட்டான் மகரிஷிகள். யாருமே இங்க வரல. தேசிகன் ரொம்ப அழகா சொல்றார், ஏன் அவர்கள் எல்லாம் துரத்தி விட்டார்கள் அப்படின்றதுக்கு அழகான சாஸ்திரம் ஒண்ணு இருக்கு. ஆனா துரத்தி விட்டுட்டா மொத்த பேரும் துரத்தி விட்டா வேற கத்தியே இல்லை. யார் ஒருவருக்கு கதியே இல்லாம இருக்கணுமோ, கதியே இல்லாதவனுக்கு கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு அபய பிரதானத்தை கொடுப்பதற்கு எம்பெருமான் தயாராக இருக்கிறான் அப்படின்றது உதாரணம். இந்த காகாசுரனுடைய சரித்திரம், எனக்கு வழியே தெரியல, எனக்கு கதியே இல்லை, நான் எங்க போறதும் தெரியல, நாளை காத்தால எனக்கு என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு நாம சொன்னா கூட, நாம நினைச்சிட்டு இருந்தா கூட, ஏதோ ஒரு கதியை பெருமாள் ஏற்படுத்தி கொடுப்பான் அப்படின்றது காகாசுரனுடைய இது. அதனால காகம் பிழைத்திடவே கண்ணறிவே செய்த காப்புத்தனே, நேர வந்து காகம் பிழைத்திடவே, நேரம் வேற எங்கேயுமே போல. ஒரு பழமொழி சொல்வா இல்லையா, சாட்சிகாரன் காலில் விழுந்ததான் கட்டணும், சண்டைக்காரன் காலில் விழுந்து எவ்வளவு பேர் இல்லையா. அதனால மத்தவன் காலில எல்லாம் போய் விழுந்தத கட்டணும், நேரடியா யாரிடத்துல அபச்சாரப்பட்டமோ அவரிடத்திலேயே வந்து விழுந்துள்ளாமே. ஸ்ரீ லோகான் தம்பரிக்கம் சுவாமியே சரணம் கேட்டா, நீ ஒருவனே துணை அப்படின்னு சரணாகதி கொண்ட, என் உயிரை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டதுனால பிரம்மாஸ்திரத்திற்கு ஏதாவது ஒரு பலி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறபடினால கண்ணறிவே செய்த காப்புத்தனே அப்படின்னு தன்னை விழுங்கினார் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்காக நம்ம போய் வந்து இன்னைக்கு தேதியில இதை நான் சொன்னேன்னு வச்சிருக்கேன், காலம் பிழைக்கிறவே கண்ணறிவே செய்த காப்புத்தனேன்னு சொன்னேன்னா எல்லாரும் வந்து அதனால ரிசர்ச் பண்ணி பார்ப்பான், காக்காவை பிடிச்சி இந்த கண்ணு இருக்கா, இப்படி லைட்டு காமிச்சு, இப்படி லைட்டு காமிச்சு, கண்ணு தெரியுதா இல்லையா அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்த்துருப்பான். இப்ப நமக்கு தேவை என்ன அப்படின்னா, பிரம்மாஸ்திரத்துக்கு பலி கொடுப்பதற்காக எங்க பெரியவாறு இதை சொல்லியிருக்கா, கண்ணழிவே செய்த காப்புத்தனே அப்படின்னு சொல்லியிருக்க அப்படின்னால நேத்திரத்தை பறித்தெடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு ஆகாசனுடைய சரணாகதி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிஷ்கிந்தா காண்டத்துல சுக்ரீவனுடைய சரணாகதி ரொம்ப அற்புதமான சரணாகதி. இன்னைக்கு சொல்லக்கூடிய சரணாகதியில விபீஷண சரணாகதிக்கு ஏட்டிக்கு போட்டியா இருக்கக்கூடிய ஒரு சரணாகதி சுக்ரீவனுடைய சரணாகதி. சுக்ரீவனுடைய சரணாகதி சிறந்த சரணாகதியா? ஏன்னா நீ பட்டிமன்றத்துலாம் பேசிட்டு இருக்குமா இல்லையா? சரணாகதியில சிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தால் சுக்ரீவனா விபீஷணனா அப்படின்னு கேட்டுட்டு அவர்கள் எல்லோரும் தீர்ப்பு கொடுக்கிறார்கள். விபீஷணம் கிடையாது, சுக்ரீவன் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லப்படுறது. சில காரணங்களுக்காக இந்த பக்கம் இருக்கிறவா சில காரணங்களை பேசுகிறார், இந்த பக்கம் இருக்கிறவா சில காரணங்களை எடுத்து சொல்கிறார். இது எல்லாத்தையும் பார்த்தது நடுவர் தீர்ப்பு சொல்லும்போது விபீஷணன் சிறந்த சரணாகதன் கிடையாது, சுக்ரீவன் தான் சிறந்த சரணாகதன் அப்படின்னு சொல்லப்படும். ஆனால் சாஸ்திரத்துல ராமாயண ஸ்லோகங்கள் அடிப்படையில பார்க்கும் பொழுதும் கம்பனுடைய பாசுரங்கள் தான் எடுத்து பார்க்கும் பொழுதும் சரி, விபீஷன் ஆழ்வாரே அதனால்தான் விபீஷன் ஆழ்வான் அப்படின்னு சொல்லப்பட்டது. மகாராஜன்னு தான் சொல்லிருக்கோம் தவிர சுக்ரீவனை சொல்லும் பொழுது சுக்ரீவன் ஆழ்வான் அப்படின்னு யாரும் சொல்லப்படல, யாரும் அவரை பற்றி அப்படி குறிப்பிடவில்லை. எல்லோரும் எப்படி குறிப்பிட்டிருக்கா அப்படின்னா விபீஷன் ஆழ்வான் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பரம பாகவதன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, பிராச்சீன ஸ்லோகம் பிரஹ்லாதனானந்த அம்பரீஷ அப்படின்னு எல்லாருடைய பேரை சொல்லிட்டு விபீஷணாதீன் விபீஷணாதீன் முடிச்சுட்டு பரம பாகவதான் புண்ணியான் கிமாம் ஸ்மராமி நித்யம் அப்படின்னு வரும். பரம பாகவதான் புமான் ஸ்மராமி நித்யம், இப்படிப்பட்ட பரம பாகவதாரை நான் தினமும் ஸ்மரிக்கின்றேன் அப்படின்னு சொல்லப்படுற. அப்படி விபீஷணன் என்பவன் பரம பாகவதனாக சொல்லப்பட்டிருக்கிறான். சுக்ரீவ சரணாகதி ஏன் ஏற்றுக்கொள்ளப்படுவது? நேற்றுக்கு உபன்யாசம் அந்தவர் சொல்லியிருப்பார் சுக்ரீவ சரணாகதின்றது எப்பேற்பட்டது. இப்போ சுக்ரீவ சரணாகதிக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று, சுக்ரீவ சரணாகதி பலித்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தால், இப்போ முதல்ல தசரதன் பண்ண யாகத்திற்காக ராமன் பிறந்தானா இல்ல ராமன் தேவர்கள் பண்ணி கொண்ட சரணாகதிக்காக பூலோகத்திலே அவதரித்தானா அப்படின்னு பார்த்தால், தசரதன் பண்ண யாகத்தை காட்டிலும் ராமன் தான் அப்பாவை தேடிட்டு இருந்தான் இல்லையா? ராமன் தசரதாத்மஜம் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் பிதரம் லோகயாமாக அப்படின்னா அவன் பெருமாள் அப்பாவை தேடிட்டு இருந்தான். அதே மாதிரி நாம போய் எம்பெருமானிடத்துல சரணாகதி செய்து கொள்வதை காட்டிலும் பெருமாள் தேடிட்டு இருக்கான் சரணாகதன் எவனாக இருக்கானா அப்படின்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு ஒவ்வொருத்தரும். ஏன்னா ஆச்சியான சொன்னா இல்லையா, நாராயணனே நமக்கே பழி தருவான் அப்படின்னு சொன்ன இல்லையா? ஏன்னா நமக்கும் அவனை விட்டா வேற கதி கிடையாது, அவனுக்கும் நம்மளை விட்டா வேற கதி கிடையாது. அவனுக்கு மோட்சப்பிரதத்துவம் மோட்சத்தை கொடுப்பது என்ற ஒரு உயர்ந்த குணமானது இருக்கு, அந்த குணத்தை அவன் எப்படி செல்லுபடி பண்றது? சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறவன் தன்னிடத்துல இருக்கக்கூடிய மற்ற கடைகள்ல இல்லாத ஒரு பொருள் தன்னிடத்துல இருக்குன்னா அந்த பொருளை விற்பதற்கு ஏற்பாடு பண்ணோம்னா அவன் முதல்ல மார்க்கெட்டிங் பண்ணான், இது என்கிட்ட இந்த மாதிரியான ஒரு பொருள் தான் இருக்குன்னு அவன் மார்க்கெட்டிங் பண்ணான். அப்படி மார்க்கெட்டிங் பண்ணலைன்னா அந்த பொருள் அவனிடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி மோட்சப்பிரதத்துவங்கிற குணமானது அவனிடத்துல இருக்குன்னா அவன் முதல்ல லோகத்துல இறங்கி வந்து தான் சரண்யன் அப்படின்றத அவன் முதல்ல காண்பித்துக் கொள்கிறான். அதனால்தான் சுக்ரீவன் விஷயத்துல வந்து பெருமாள் சரணாகதனை தேடிக்கொண்டிருக்கிறான். இவன் சரணாகதிக்கு அப்படி இப்படி இருந்தான், பெருமாளிடத்துல நமக்கு மகா விசுவாசம் இல்லாமல் அப்படி இப்படி மகா விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சா கூட, முழு நம்பிக்கை என்பது கொஞ்சம் குறைஞ்சா கூட மிச்சத பெருமாளே வந்து நம்ம வழிநடத்தி செல்வான் அப்படின்னு சொல்லப்படுது. ராமாயண ஸ்லோகமே இதுக்கு பிரமாணம். கதஞ்சித் உபகாரேன கிருதேன ஐக்கேன துஷ்யதி அப்படின்னு ராமாயணத்துக்கு நத்மரத்தி அபகாரானாம் சதமப்தி ஆத்மவத்தையா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்துல. கதஞ்சித் உபகாரேன கிருதேன ஏகேன துஷ்யதி, இதுதான் பெரியவாறு ரொம்ப அழகா விளக்கம் சொல்றான். கதஞ்சித் உபகாரேன, நாம எத்தனையோ கெடுதல்கள் பெருமாளுக்கு செஞ்சாலும் கூட பெருமாள் நாம ஏதாவது ஒரு உபகாரம் செய்ய மாட்டோமா அப்படின்னு காத்துட்டு இருக்கான். அதனால கதஞ்சித் உபகாரேன, ஏதாவது ஒரே ஒரு உபகாரம் பண்ணிட்டா போதும் எந்த விதமான தொந்தரவும் வரவே வராது. இல்ல பெரியவாள் ஒரு அழகா சொல்ற ஒரு விஷயம், இந்த லோகத்துல எல்லாரும் வந்து பெருமாளுக்கு ஏதாவது ஒண்ணு உபகாரம் சமர்ப்பிக்கிறாலும் எல்லாருக்கும் எல்லாரும் இருக்கிறது தான் சமர்ப்பிப்பாங்க. அத முதல்ல சமர்ப்பிக்கும் போது இந்த கோபுரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி சமர்ப்பிக்கிறா அப்படின்னா, அவருக்கெல்லாம் வாழ்வாதாரம்ங்கிறது பசுக்கள் மட்டும்தான், பசுக்களை கொண்டுதான் அவருக்கு வாழ்வாதாரமே நந்த கோபுரத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே. இப்போ பசுக்கள் எல்லாம் இருக்கு, அதுல ஒருத்தர் என்ன பண்றான், இந்த கோபாலன் ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த தன்னுடைய மாட்டை கூட்டிட்டு வந்து அந்த கைநீர் வேண்டியதெல்லாம் ரெடி பண்றான். என்னென்னலாம் மீந்து இருக்கோ கைநீர் தயார் பண்றான். எதை எதெல்லாம் போட முடியுமோ அதெல்லாம் போட்டுட்டே இருக்கான் இல்லையா. முதல் நாள் மீந்தது, அதுக்கு முன்னாள் மீந்தது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி மீந்து போனது, எல்லாத்தையும் அந்த கைநீர் தொட்டியில போட்டு இன்னும் அதுலயே நிச்சயப்படி தேவையா இருக்கக்கூடிய தவிடு புண்ணாக்கு பொட்டு பொருட்கள் எல்லாத்தையும் போடுறான். அதுக்கு மேல எல்லாத்தையும் போட்டு கலக்கிறான், மொத்தத்தையும் போட்டு ஒரு கலக்கிறான். இது கண்டிப்பாக வந்து சாப்பிடறதுக்கு பசுமாட்டுக்கே சாப்பிடறதுக்கு உகந்த பொருளாக அது இல்லை. நேரம் பசுமாட கூப்பிடுறான், கூட்டு சாப்பிடுங்கிறான். கூட்டு சாப்பிடுங்க பசுமாடு சாப்பிட மாட்டேன். அவன் பண்ணையில இருக்கக்கூடிய எந்த மாடுமே சாப்பிடல. உடல் என்ன பண்றான், எந்த மாடு சாப்பிடாததுனால அவன் பார்க்கிறான் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பண மஸ்தூன்ட்டான் இல்லையா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பண மஸ்தூன்னு ஒண்ணு வேற வழியே இல்லை. கிருஷ்ணன் தான் சாப்பிட்டாலும் அந்த மாடு கூட வாயுவத்த தகுதி இல்லாத ஒரு பதார்த்தத்தை கிருஷ்ணன் தான் சாப்பிட்டாலும். இது கோகுலத்துல மதுரால கிருஷ்ணன் இருக்கார், பக்கத்துல ருக்மிணி பிராட்டி இருக்கா. ராத்திரி எல்லாம் கிருஷ்ணனுக்கு அதிகமான வயிற்று வலி, ஏன்னே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு வைத்திய வழியர்கள் எல்லா வைத்தியர்களையும் கூட்டு வந்து பார்த்துட்டான். எல்லா வைத்தியர்களை கூட்டு வந்து பார்த்த பிறகும் வைத்திய வழி செய்யவே இல்லை. பெருமாள்கிட்ட கேக்குறா, இது என்ன ஒரு லீலை, இது யாரை கூட்டு வந்து பார்த்தாலும் வைத்திய வழி செய்யவே இல்லையே, இது எப்படிதான் வந்ததுன்னு கொஞ்சம் சொல்ல. அதுவா என்னுடைய பாகவதம் ஒருத்தருக்கான் கோகுலத்துல அவன் என்ன பண்ணிட்டான், மாடு கூட சாப்பிடாத ஒரு பதார்த்தம் அது, அந்த பதார்த்தத்தை வாய் வைக்க முடியாத ஒரு கை நீரை சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் தோன்றுட்டா, அதனால நான் சாப்பிட்டுட்டேன், வேற வழி இல்ல, வயித்த வலிக்கிறது அப்படின்னு சொன்னது. உபகாரியா நீங்க பத்து தண்ணி கூட தர வேண்டாம், பெருமாளுக்கு பத்து தண்ணி கூட தர வேண்டாம் அப்படின்னு போய் ஒரு துளசி இலைய தரதுன்னு கூட இல்ல. எதுவுமே இல்ல, தன்னிடத்துல என்ன இருக்கோ அதை எம்பெருமானிடத்துல சமர்ப்பிச்சா கூட போறோம். அது பெருமாளுக்குன்னு பொறுத்து கொண்டு வராமல் வேற யாருக்காவது பொறுத்துன்னு வந்தா கூட அந்த பெருமாளை காண்பித்தால் கூட போறோம். கதஞ்சது உபகாரேன பெருமாள் பார்த்துக் கொள்வான் அப்படின்னு சொன்னான். அது கத்மரத்து அபதானம், நீங்க எவ்வளவு கெடுதல் பண்ணாலும் அவன் பெருமாள் நீங்க பண்ற ஒரே ஒரு உபகாரம் இருக்கு, அது பெருத்தாக கொண்டாடுவான் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது சுக்ரீவ சரணாகத்தில முக்கியமான ஒரு விஷயம். பெருமாளிடத்துல நமக்கு நம்பிக்கையே இல்லைன்னா கூட பெருமாள் நமக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய விதமாக ஏதாவது ஒரு காரியத்தை சாதித்து கொடுப்பான் அப்படின்னு சொல்றேன். இன்னொன்னு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை பார்ப்பான் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு கேள்வி வரும் இல்லையா, சுவாமி சுக்ரீவனிடத்துல என்ன அப்படி நல்ல குணம் இருக்கு? சுக்ரீவனிடத்துல நல்ல குணம் இருந்தா தானே சுக்ரீவன் பெருமாள் நேரடியாக சீகரித்துக் கொண்டார் அப்படின்னு சொல்ல முடியும். சுக்ரீவனிடத்துல எந்த விதமான நல்ல குணமுமே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, சுக்ரீவனுக்கு இருந்தது என்ன குணம் அப்படின்னாலும் ஹனுமத் பிரசாதம் அப்படின்ற ஒரு நல்ல குணமானது சுக்ரீவனிடத்துல இருக்கு. நாம என்னதான் கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆச்சாரியனுடைய திவ்ய கட்டாட்சமானது நம் மீது பட்டால் எப்பெருமான் நம்மை ரட்சித்து விடுவார் அப்படின்றதுக்கு சுக்ரீவன் ஒரு பிரமாதம் இல்லையா. ஹனுமான் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான ஒரு ஆச்சாரியன் சுக்ரீவன் பக்கத்துல இருக்கும் பொழுது சுக்ரீவனுக்கு எந்த விதமான கட்டமும் நேராமல் பெருமாள் பார்த்துக் கொண்டார் அப்படின்றது ஹனுமன் பிரசாத ஜென்யமாக கிடைத்த ஒரு விஷயம் அப்படின்னு சுக்ரீவ சரணாகத்தில நமக்கு நன்றாவே புரியுது. இது கிஷ்கிந்தா காண்டத்துல சரணாகதி. சுந்தரகாண்டத்துல சரணாகதி ரொம்ப அழகா இருக்கும். சுந்தரகாண்டத்துல சரணாகதி திருஜத பண்ணி கொள்ளக்கூடிய சரணாகதி. அலமேஷா பரித்ராம் மகதோ ராட்சசி மகதோ பயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரமேஷா பரித்ராசம் சீத்தையின் இடத்துல சரணாகதி பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் விசாரம் இருக்கு, நாம சுக்ரீ திவீஷ்ண சரணாகதியில அதை பார்க்க போறோம். சீத்தையின் இடத்துல சரணாகதி பண்ணிக்கிறான் ரொம்ப அழகா. சீத்தையின் இடத்துல சுந்தரகாண்டத்துல இந்த திருஜட்டையும் முதலான ராட்சசிகள்லாம் சரணாகதி பண்ணிக்கிறான். அதன் பிறகு இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய விபீஷ்ண சரணாகதி வரும்போது எப்ப வரும் வரும் ஆரம்பிச்சு 25 நிமிஷம் கழித்தா விபீஷ்ண சரணாகதி அப்படின்ற டாபிக்கே வரும். இப்போ விபீஷ்ண சரணாகதி அப்படின்றது இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியமான சரணாகதி, ரொம்ப அழகான விஷயம். இதந்து மமதீனஸ்ய மனோபூய பிரகரிஷதி யதிஹாஸ்ய பிரியாக்யாபுஹு நகுர்மி சதுஷம் பிரியம் ஏஷ சர்வஸ்வபூச்சத்து பரிஷ்வங்கோ ஹனுமதஹ மயா காலமிமம் பிராப்ய மகாத்மனத்துல ஆரம்ப ஸ்லோகம். இதந்து மமதீனத்து மனோபூய பிரகரிசதி. ஹனுமான் வந்து சொன்ன உடனே இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒருத்தன் அழிஞ்சே போயிடுவான் அப்படின்னு ஒரு நிலைமையில இருக்கும்பொழுது அவனை கரை சேர்ப்பதற்கு எந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லணுமோ அந்த மாதிரி வார்த்தையை எடுத்து சொல்லியிருக்கிறான். திருஷ்டா சீதா கண்டே சீதையை, அந்த மாதிரி வார்த்தையை எடுத்து சொன்னான். உடனே இதற்கு மமதீனத்தை மனோ பூஜை பிரதர்ஷன், இந்த மாதிரியான ஒரு கை, இந்த மாதிரியான ஒரு உதவி பண்ணியே உனக்கு எந்த மாதிரியான பிரத்யுபகாரம் நான் பண்ணுவேன் தெரியலையே. நகுருமி சதுஷம் பிரியம், இந்த மாதிரியான எந்த மாதிரியான ஒரு பிரியமான சதுஷத்தை, சதுஷமான பிரியத்தை நான் பண்ணுவேன் தெரியலையேன்னு கேட்கும்பொழுது அப்ப பெருமாளே பண்றார், இதுவரைக்கும் யாருக்கும் பண்ணாது, முன்னாடியும் பண்ணாதது, பின்னாலேயும் பண்ண போறது இல்லை, அதுக்கப்புறம் யாருக்கும் நடக்க போறதும் இல்லை. ஏஷ சர்வஸ்வ பூதஸ்து பரிஸ்வங்கோ ஹனுமதா, எழுந்து ஹனுமான ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன். இதை காட்டும் கிருஷ்ணாவதாரத்துல அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா, அடிக்கடி யாரை பார்த்தாலும் கட்டிபிடிக்கிறதுன்றது கிருஷ்ணாவதாரத்துல நடக்கும், ராமாவதாரத்துல நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பரிசை ஹனுமானுக்காக கொடுத்துதான் பிரகாஷ். இது உத்தரகாண்டத்துடைய ஆரம்பம். இதை பார்ப்போம், பெருமாள் சமுத்திரக்கரைக்கு போறார், இது பரியந்த யுத்தகாண்டத்துல வரும். அந்த பக்கம் இதை அப்படியே நிறுத்திட்டு இன்னொரு வீட்டுக்கு, இந்த வீட்டை பத்தி விஷயத்தை அப்படியே நிறுத்துவோம். நாம ராமாயண உபன்யாசத்துக்கு வரல, விபீஷ்ண சரணாகதி தான் வந்திருக்கோம். வேற இப்ப நம்ம அந்த சுவேத பருவ தாண்டி இருக்கக்கூடிய ராவணனுடைய அரண்மனையில என்ன நடக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஹனுமான் வந்துட்டு போன பிறகு ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டான் ராவணன். விபீஷணாழ்வார் அந்த ஆலோசனை கூட்டத்துல சில விஷயங்களை எடுத்து சொல்ற. யக்ஷேஸ்வரனா இருக்கக்கூடிய குபேரனோட யுத்தத்துக்கு போகும்பொழுதும் சரி, அசுரேஸ்வரனா இருக்கக்கூடிய மயனோட யுத்தத்துக்கு போகும்பொழுதும் சரி, அமராதிபதியா இருக்கக்கூடிய தேவேந்திரனோட யுத்தத்துக்கு போகும்பொழுதும் சரி, இந்த மாதிரியான ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படின்னு ஒண்ணு நடைபெறவே இல்லை. நீங்க என்ன சொன்னீங்க, வானரனுக்கும் நரனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, வந்துட்டு போனது ஒரு வானரம் இல்லையா, காத்துன்றது ஒரு மனுஷன், யுத்தத்துக்கான தயார் நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் நீங்க சொல்லிக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அதற்கு பயந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நீங்கள் கூட்டுகிறீர்கள் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு பயம் உங்க மனசுல இருக்கும். இப்ப இந்த பயம் இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட பயமானது இருக்கும் பொழுது நாம என்ன பண்றது, இலங்கையில நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்தால் சுபசகுனம் அப்படின்றது எதுவுமே இல்லை. இந்த வடக்கு ஏற்றி வச்சா, வடக்கு ஏற்றி வச்சா அடுத்த நிமிஷம் வடக்கு அணைஞ்சு போயிடுறது. ராத்திரியில பார்த்தால் கொல்லிக்கட்டைகள்லாம் வந்து பறந்து விழுறது, நம்ம மாளிகை மேல வந்து வந்து விழுறது. எங்க பார்த்தாலும் ஓலம் அவல குரல் தான் மட்டும்தான் கேட்டுட்டே இருக்கோட நல்ல குரல் கேட்கவே இல்லை. இந்த செய்தியை அவதரிப்பதற்கு முன்னாடி இலங்கைன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, சர்வதா வேத அத்தியனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களும் சங்கீத கானமும் தான் கேட்டுக்கொண்டிருக்கும் சர்வதா. அப்படி இருக்கக்கூடிய அந்த அரண்மனையில இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. சங்கீத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தவன் நாம கேட்டவன், காலால கேட்டு மகிழ்ந்தவன் ஒரு சங்கீத சக்கரவர்த்தியினுடைய ஒரு இசை நிகழ்ச்சி. அந்த மாதிரி எப்பொழுதுமே லங்கையில சங்கீத இசை நிகழ்ச்சி மட்டும்தான் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இப்ப அப்படி நடக்கவே இல்லை. ஒரு சமயம் கூட அந்த மாதிரி இருக்கிற அப்பட தெரியல. அதனால உன்னை சொல்றேன் நானு, பிரதீயதாம் ராகவாய மைத்திரியும், இல்லைன்னா பிரதீயதாம் தாசரதாய மைத்திரியும், ரெண்டு விதமாவும் இருக்கு. அதனால பிரதீயதாம் தாசரதாய மைத்திரி, மைத்திரியை கொண்டு போய் ராகவனிடத்துல ஒப்படைத்து விடுங்கள் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். இதை கேட்க உடனே ராவணனுக்கு ரொம்ப கோபம் வருது. ராவணன் கோபப்படுறதுக்கு முன்னாடி நேரடியா பார்த்தீங்கன்னா இவர் கோபப்படுறார், மேகநாதன் கோபப்படுறார், இந்திரஜித் கோபப்படுறார். இந்திரஜித் கோபப்படும் பொழுது சொல்ற வார்த்தை, விபீஷணன் சொல்ற வார்த்தை இந்திரஜித்து பரிமுகப்படுத்த ஆரம்பிச்சுட்டார். பரிமுகப்படுத்த ஆரம்பிச்ச உடனே உனக்கு பயமாக இருந்தால் ராமனுடைய கட்சியில போய் சேர்ந்து, உனக்கு பயம் வந்துருக்கு வயதாயிருக்கு நினைக்கிறேன், இல்ல ஒருவேளை ராஜ்யத்தை ஆள வேண்டும், எப்படியும் யுத்தத்துல ராவணன் கொள்ளுவான், ராவணன் போயிட்டான்னா ராஜ்யத்தை நீங்கள் ஆளலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறீர்களா அப்படின்னு இந்திரஜித்து வந்து விபீஷணனை பார்த்து கேட்கிறேன். அப்ப விபீஷணன் சொல்றான், உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ வாய முடிந்து உட்கார், சின்ன பையனா இருக்க வாயை தரக்கூடாது. ஒரே ஆத்துல இதெல்லாம் சகஜமா இருக்கும் இல்லையா, அந்த காலங்கள்ல சித்தப்பா அண்ணா பையனை திட்டுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்னுடைய ஜெனரேஷன் வரைக்கும் கூட அதெல்லாம் நடந்திருக்கு. எங்க மாமா எல்லாம் வந்து என்னெல்லாம் அடிச்சிருக்காரு, நாங்கெல்லாம் வந்து பெருசா அடிச்சுக்கல, எங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொன்னா எங்க அப்பா அம்மா வந்து அவர் பெருசா எடுத்துக்க மாட்டான், மாமா தானே அடிச்சான் ஓ அப்படின்றோம். இன்னைய தேதியில வந்து என் பையன என்னுடைய அவனுடைய மாமா அடிச்சாருன்னு நான் கேட்பேன், எடுத்த உடனே கேட்க ஆரம்பிச்சிருவேன், அவன் கழுத்தையே பிடிச்சிருவேன், எப்படி நீ வந்து என் பையன் மேல கை வச்ச அப்படின்னு இந்த ஜென்ரேஷன் அப்படி மாறி போச்சு. ஆனா அன்னி காலகட்டத்துல அப்படிலாம் கிடையாது இல்லையா. அதனால சித்தப்பா பையனை மறுத்த உடனே ராவணேஸ்வரனுடைய பதில் அது, நீ ஒரு வேடி பையனா போயாச்சு, உனக்கு பயம் அதிகமா போயிடுச்சுன்னு நினைக்கிறனாலே உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ போயிடு, நீ இந்த இடத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்பொழுது விபீஷணன் சொன்னா, நான் இங்கேயே இருக்கேன், அதாவது இத்தனை நாள் பர்யந்தம் ராவணேஸ்வரனால ஒரு வளர்ந்த உடம்பு இது, அதனால நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்படி கருத்தப்பட்டு கொண்டெல்லாம் நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ போ அப்படின்னு குலத்தை அழிக்க வந்த கோடாலி கொங்குனி அப்படின்னு சுவாம் துதிக் குலபாசனம் அப்படின்னு எட்டி உதச்சிடும். ராவணேஸ்வரன் விபீஷணன் அழுவன சுவாம் துதிக் குலபாசனம் அப்படின்னு எட்டி உதச்சிடும். எட்டி உதச்ச உடனே அதுதான் தாமதம், எட்டி உதச்சதுதான் தாமதம். ஏன்னா அதைத்தான் எதிர்பார்த்தாலும் பின்னாடி விபீஷணாழ்வாருடைய சரணாகதியில கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியது, இதை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்தா போல விபீஷணன் கிளம்பிட்டார். துவாம்துதி குலபாசனம் அப்படின்னு சொன்ன உடனே இனிமேல் இந்த இடத்துல இருப்பதற்கு யோகியத அந்த இடத்துல இல்ல, விபீஷணன் கிட்ட இல்ல, இதுக்கு மேல இங்க இருக்கிறாமா இருக்கக்கூடாதான்னு யோசிப்போம் இல்லையா, நமக்கு அவமரியாதை அப்படின்றது ஒரு இடத்துல ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நாம அந்த இடத்துக்கு திரும்பி போறது அப்படின்றதுல ஒரு இடத்துல யோசனை ஏற்படும், இதெல்லாம் அந்த பக்கம் போகலாமா வேண்டாமா, சில மகான்கள் இருப்பா பரவாயில்ல அப்படின்னு மன்னிச்சு நம்ம அந்த விஷயத்தையும் சொல்ல போறோம், மன்னிச்சு விடுற மனப்பான்மையை சக்கரவர்த்தி திருமகனே சொல்ல போறாரு, அது விபீஷணாழ்வார் சரணாகதிக்கு சொல்ல போறார், அதையும் நம்ம பார்க்க போறோம். அந்த மாதிரி மகான்களா இருக்கக்கூடியவர்கள் என்ன தவறு செய்தாலும் அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் விபீஷணாழ்வார் இதை அப்படியே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர் போல அங்கிருந்து கிளம்புறதுக்கு ஆயத்தமாயிட்டார். ராமாயண ஸ்லோகம் இது, இத்யுக்த பருஷம் வாக்கியம் நியாயவாதி விபீஷணா, இத்யுக்த பருஷம் வாக்கியம் நியாயவாதி விபீஷணா. ரமணா சொல்றா இத்யுக்த பருஷம் வாக்கியம், இந்த மாதிரியான வாக்கியத்தை கேட்ட பிறகு இந்த இடத்துல இருக்கவே கூடாது. இத்யுக்த பருஷம் வாக்கியம், இந்த மாதிரியான ஒரு வார்த்தை ராவணேஸ்வரனுடைய வாயிலிருந்து வந்துருச்சுன்னா நாம ராவணேஸ்வரன் இடத்துல எந்த அளவுக்கு அபச்சாரப்பட்டிருப்போம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இத்யுக்த பருஷம் வாக்கியம், இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் சொல்லக்கூடியவர்களிடத்துல பகவத் பிரசாத ஜன்யங்களை சீகரித்துக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்க மாட்டான், எம்பெருமானுடைய பிரசாதத்துக்கு அருளாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா இருக்க மாட்டான். இத்யுக்த பருஷம் வாக்கியம், இந்த மாதிரியான ஒரு வார்த்தைய காதல கேட்ட பிறகு பாகவதர்கள் அந்த இடத்துல இருந்தால்னா அவெல்லாம் பாகவதர்களாகவே இருப்பதற்கு லாயக்கு இல்லாதவர்களாக ஆகிவிடுவார்கள் இல்லையா. நாம கூட ஒரு இடத்துக்கு போறோம், இந்த காலத்துல நமக்கு சில விஷயங்கள் நம்ம ஈர்க்கிறது இல்லையா, நம்ம தினமும் பார்க்கிறோம், பல விஷயங்களை பேட்டி பார்க்கிறோம், பேட்டியெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கே தெரியும். இப்போ ராமாயணத்தை பத்தியே பல ரிசர்ச் பண்ணி சொல்றா இல்லையா, இந்த டிநகர் எல்லாம் போனீங்கன்னா ஏகப்பட்ட புஸ்தகங்கள்லாம் கிடைக்கிறது, அதுவும் ராமன் என்பவரே இல்லை, சீதைன்றதே ஒரு பொய்யான ஒரு விஷயம், அதாவது ரெண்டு வேதத்துல இந்திரனை பத்தி வேதத்துல முக்காவாசி பாத்தீங்கன்னா இந்திரனை பத்தி தான் நிறைய சொல்லியிருப்பான் வேதமா இருக்கிற அப்படின்னா, இப்ப ரிக்வேதத்துல இந்திரன் தான் ராமாயணத்துல ராமனாக சொல்லப்பட்டிருக்கிறான், ரிக்வேதத்துல இந்திராணி தான் சீதையாக சொல்லப்பட்டிருக்கிறார், வால்மீகி பகவானுடைய ஒரு கற்பனா காவியம் தான் ராமாயணம் இல்லையா, திருஷீவிஷானம் துவாஷ்டம் அகலம் அப்படின்னு இருக்கு, சீபாஷ்யம் வாசிச்சவாறு தெரியும், இந்திர பிராணாதிகரணத்துல இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக சுதப்பிரகாஷ்காரத்தால் எடுத்திருக்காங்க. அதுல யாரு துவாஷ்டன் அப்படின்ற அசுரனை தன்னுடைய வஜ்ராயுதத்தினால இந்திரன் கொன்னுடுறான், அதுதான் இங்க ராவணனாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இதெல்லாம் கேட்டவுடனே நமக்கு என்ன சொல்லணும், சோ ஒருவேளை ராமாயணம் வால்மீகி பகவானுடைய கற்பனை ஒரு காவியமா கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய இன்றைய சன்னிவேசங்கள் படி பார்த்தோம்னா கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் சீக்கிரமாக நம்ம மனசுல வந்து படியும் படியா இருக்கும், நாம பண்ண பாபம், நம்ம பண்ண பாபம் நமக்கு அப்படி இருக்கு. சம்ஸ்கிருதத்துல சின்ன சின்ன புக்ல ஒரு ஸ்லோகம் இருக்கும், புண்ணிய பலமை சந்தி புண்ணியம் நேர்ச்சந்தி மாறா புண்ணியம் என்ன குருவந்தி பாபத்திய பலம் நேர்ச்சந்தி பாபம் குருவந்தி எத்தனை தான், புண்ணியத்து பலமிச்சந்தி, புண்ணியத்தினுடைய பலனை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் புண்ணியம் என்ன குருவந்தி மாணவாக, புண்ணியத்தை யாருமே செய்யவே மாட்டான். பாபத்திய பலம் மேச்சந்தி, பாபத்தினுடைய பலனை யாருமே விரும்புறதே கிடையாது. ஆனாலும் கூட பாபம் குருவந்தி எத்தனதா, பாபத்தை போய் தேடி பிடிச்சாலும் செய்வோம். பச்சேரி போயாவது பாபத்தை பண்ணிட்டு வரவர்கள் இருக்கிறார்கள். அதனால ரொம்ப கஷ்டமான விஷயம் இன்றைய காலகட்டத்தில். அதுவும் நமக்கு ஏற்றா போலயே இன்னைக்கு, அதாவது சோசியல் மீடியாலாம் நமக்கு ஏற்றா போலயே இருக்கு. நம்ம மனத்தை விடாம இழுத்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு. 24 மணி நேரம் நல்ல விஷயங்கள் நாம கேட்கறது ரொம்ப கஷ்டம். கலியுகமும் அதேதான். எங்க இந்த மாதிரி நாம சங்கீர்த்தனா இருக்கோ அந்த இடத்துக்கு போய் சேர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இன்றைய சூழ்நிலையை அப்படி சொல்லக்கூடாது. இன்றைய சூழ்நிலையில இது வந்து மாறி போயிடுச்சுன்னு சொல்லலாம். உலகம் ரொம்ப மாறிட்டே இருக்குன்னு சொல்லலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி பையனை வந்து அபாகஸ்ட சேர்த்து விடலாமா, பையனை வந்து ஜெர்மன் கிளாஸ்ல சேர்த்து விடலாமா, பையனை வந்து ஜாப்பனீஸ் கிளாஸ் சேர்த்து விடலாமா, பிரெஞ்சு கிளாஸ் சேர்த்து விடலாமா யோசிச்சான். இன்னைக்கு தெளிவாதான் பேரண்ட்ஸ் தான் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டா, பையனை எங்க யார்கிட்ட 4000 திவ்ய பிரபந்தத்தை கத்துக்க வைக்கலாமா, இல்ல குழந்தைகளை சங்கீத சொல்லித்தர சொல்லலாமா, யாருக்கிட்டையாவது வேதாத்தியானத்துல சேர்த்து விடலாமா, இல்ல நிறைய நான் வந்து நம்மை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறத மட்டும் சொல்ல, மற்றவர்கள் யாரெல்லாம் இருக்காரோ நிறைய பேர் என்கிட்டயே வந்து கேட்டிருக்கான், என் குழந்தைக்கு வந்து விஷ்ணுதேவஸ்தானம் சொல்லி தரீங்களா நீங்க, அதை கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு இன்றைய காலகட்டம் காலம் மாறிக்கொண்டே இருக்கு. அப்படி இத்யுக்த பருஷம் வாக்கியம், இந்த மாதிரியான வாக்கியத்தை கேட்டா நமக்கு இந்த புத்தி தான் வருதுன்றது கிடையவே கிடையாம போயிடும். நியாயவாதி விபீஷணஹா, நியாயவாதி விபீஷணஹா, அப்போ இவன் மட்டும்தான் நியாயவாதி, இனிமேல் இருக்கக்கூடிய இந்த லங்கையில் இருக்கக்கூடியவர்கள் வேற யாருமே நியாயவாதி அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு. அப்ப நியாயவாதி விபீஷணா, இவனை தவிர நியாயவாதின்றவன் யாருமே கிடையாது, விபீஷணா நியாயவாதி. அப்ப முன்னாடியே சொல்லியிருக்கான், நல்லா பாருங்க, விபீஷணா நியாயவாதி அப்படின்றது வால்மீகி இந்த இடத்துல சொல்றாரு. சூர்பனக சொல்றார், விபீஷணசு தர்மாத்மா அப்படின்னு ஆரண்ய காண்டு சூர்பனக சொல்றார். பின்னாடி ஹனுமானும் சொல்ல போறார், இந்த இடத்திலே விபீஷணசு தர்மாத்மா அப்படின்னு இங்க ராமனிடத்துல ஹனுமானும் சொல்ல போறார். அப்போ வால்மீகி சொன்னா பாருங்க, நியாயவாதி. அப்போ மத்தவாதம் நியாயவாதி கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, நியாயவாதி அப்படின்னா நியாயத்தை மட்டுமே பேசக்கூடியவர்கள் நியாயவாதின்னா கும்பகர்ணனும் நியாயவாதின்னு ஆகும் இல்லையா. அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அண்ணனுக்கு செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக என் அண்ணனோட நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவனால கும்பகர்ணனும் நியாயவாதி அப்படின்னு, அதாவது என்னால் அதுவும் அதாவது நிரூபிக்க முடியும். கும்பகர்ணனா விபீஷணனா அப்படின்னு சொன்னால், நியாயவாதி கும்பகர்ணனா விபீஷணனா பட்டிமன்றம் வச்சால் கும்பகர்ணன் நியாயவாதி கிடையாது அப்படின்னு நிரூபிக்கவும் முடியும். ஏன்னா எவனொருவன் தவறான வழியிலே செல்கிறானோ, நல்லவனா இருக்கக்கூடியவன் அவனை தவறான வழியிலிருந்து தடுத்து செல்வதை தடுத்து நல்ல வழியில கொண்டு போறவன் தான் அவனுக்கு உண்மையா இருக்கக்கூடியவன். அவன் நல்ல வழியில் கெட்ட வழியில போனா போகட்டும், அவன் எப்படி வேணா போட்டோம், நான் அவனோட கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்றவன் நியாயவாதியா ஆகவே முடியாது. அவனை எதிர்த்து பேசக்கூடியவன், அந்த சந்தர்ப்பத்திலிருந்து அவனை மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடியவன் மட்டும்தான் நியாயவாதியா இருக்க முடியும். அதனால நியாயவாதி விபீஷணா இத்யுக்த பருஷம் வாக்கியம், நியாயவாதி விபீஷணா உத்பபாத கதாபாணி, உத்பபாத கதாபாணி சதுர்பி சக ராட்சதைஹி, உத்பபாத கதாபாணி சதுர்பி சக ராட்சதைஹி, உத்பபாத கதாபாணி. கிளம்பிட்டார் மேல விபீஷன் ஆழ்வார், அந்த சமயத்திலிருந்தே கிளம்பிட்டார். இந்த சரணாகதி அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரத்துல சில விஷயங்கள் சொல்லப்படும். ஆனுகூல்யத்தை சங்கல்பம், பிராதிகூல்யத்தை வர்ஜனம், ரட்சிஷ்யதீதி மகாவிஸ்வாசா, கார்பண்யம், கோபிருத்துவ வரணம், அதே மாதிரி ஆத்ம நிக்ஷேபம், இதெல்லாம் வந்து சரணாகதிக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் சரி, உற்பபாத கதாபாணி, உற்பபாத கதாபாணி. இனிமேல் நிபபாத்தம்ன்றதே கிடையவே கிடையாது. நிபபாத்தம்னா கீழே விழலும், உற்பபாத்தம்னா மேல் எழுந்து செல்லுது. உற்பபாத கதாபாணி மேல எழுந்து போயிட்டே இருக்கா. இனிமேல் அவள் சதுர்பி சக ராட்சசி, 4 ராட்சசர்களோட அவன் தோட்டின்னு ஒருத்தர் இருப்பானோ இல்லையோ, அவனுக்கு விபீஷன் ஆழ்வாருக்கு சப்போர்ட் பண்றவன் 4 பேர் இருப்பார்கள். எல்லாருமே கோடான கோடி ராட்சசர்கள் ராவணனுக்கு ராவணனை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தாலும் விபீஷன் ஆழ்வாருக்கு அப்படின்னு 4 ராட்சசர்கள் இருக்கா. உன் பபாத கதாபாணி மேல போயிட்டான், கிளம்பி போயிட்டான். சத்ருபி சக ராட்சசைக்கு நான்கு ராட்சசர்களோடு மேல கொண்டான். உன் பபாத கதாபானிகி, இனி நிபபாதம் அப்படின்றதே கிடையவே கிடையாது. அவன் இனிமே அவனுக்கு மேல அப்படின்றது மட்டும்தான் உண்டு, மேல எழுந்து செல்லுதல் அப்படின்றது உண்டு. உபனிஷத் வார்த்தை ஒண்ணு இருக்கு, உபனிஷத் வாக்கியம் ஏசையேவ சாது கர்ம காரிய திட்டம் எமேபியோ லோகேபியோ உன்னி நீசதி, ஏசையேவ அசாது கர்ம காரியத்தி தம் அதோ நிதீசதி. ஏசையேவ சாது கர்ம காரியத்தி, எவன் ஒருவன் நல்ல காரியங்களை செய்கின்றானோ அவனை எவருமான் மேலும் மேலும் மேல் நோக்கி அழைத்து செல்வான். எவனொருவன் கெட்ட காரியங்களில் ஈடுபடுகின்றானோ அவனை பெருமாள் மேலும் மேலும் கீழ் நோக்கியே தள்ளி விடுவான். இவன் நல்ல காரியம் பண்றான். எப்படி நல்ல காரியம் பண்றான்? இந்த சின்ன புத்தகம் ஒன்று இருக்காரு, சொல்றா விபீஷணோ விஷ்ணு பக்தியும் பவ்வீரே, விபீஷணா விஷ்ணு பக்தியும் பவ்வீரே. பிரம்மா வல்லவன் பிரத்யமானவன, அவா ஒரு ஒரு வரம் வாங்கிறான். ராவணன் சொல்றான், மனிதர்களை காட்டிலும் மற்றவர்களால எனக்கு கொள்ளுதல் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்றான். இவன் கும்பகர்ண நிர்தேவத்துவ இச்சையா நித்ராவத்துவம், தேவர்களே இல்லாத ஒரு உலகம் வேண்டும் அப்படின்னு கேட்டு நிர்தேவ நித்ராவத்துவம் தூக்கத்தையே வரனாக பெற்றான். விபீஷணர் எதை பெற்றாரா? விஷ்ணு பக்தியும் அப்படின்னு எந்த காலத்திலும் விஷ்ணுவனுடைய பக்தியை வரமாக பெற்றார் விபீஷணர். அதனால உட்பபாத கதாபாணி, அப்ப எங்கேயோ பிரம்மாவனிடத்துல வரம் பெற்றான, பிரம்மாவனுடைய வார்த்தையும் பொய்யாகல, உட்பபாத கதாபாணி மேல சென்று விட்டார். உட்பபாத மேலே சென்று விட்டார், கதாபாணி கதை கதையை கையில் எடுத்து கொண்டு சென்றார். சரி போச்சே, எது கதையோட போனோம், அதை விட்டு போனோம் இல்லையோ, இங்க இருந்து கதை எதுக்கு அப்படின்னா, உட்பபாத கதாபாணி மேல கதை கொண்டு போறார். எதுக்காக அப்படின்னா, பெரியவளை பார்க்கும்போது வெறும் கையோட போகக்கூடாது, பெரியவாளுக்கு உபயோகப்படுற மாதிரி பொருளை வாங்கிட்டு போனோம். இப்ப நான் வந்து என்னோட ஆச்சாரியன் இருக்கார், என்னோட ஆச்சாரியனை நான் சேவிக்க போறேன், என்னுடைய குருவை நான் பார்க்க போறேன் அப்படின்னா, அவருக்கு நான் வந்து ஒரு பாக்கெட் பைசா சாக்லேட் வாங்கிட்டு போக கூடாது இல்லையா? அது அவருக்கு உபயோகப்படாது. அவருக்கு எது உபயோகப்படுமோ அதை வாங்கி கொண்டு செல்லணும் இல்லையா? ஒரு பப்பாத கதாபாணி, அவருக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு பொருள் எதுவா இருக்குமோ, கதை இல்லையா? போருக்கு போகிறார், போருக்கு போகும்போது மத்தையும் எடுத்துட்டு போக முடியும், அதனால கதையை எடுத்துக்கொண்டு செல்கிறார். ஒரு பப்பாத கதாபாணி, பெரியவாளை பார்க்கும்போது போற, பெரியவாளை பார்க்கும்போது ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு செல்லணும், அவருக்கு பிரயோஜனமான ஒரு பொருளை கொண்டு செல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு பப்பாத கதாபாணி. அதே மாதிரி ஒரு பப்பாத கதாபாணி பெருமாளை காட்டுறார் இல்லையா? எம்பெருமானோட இருக்கக்கூடிய பரிஜனங்கள் இருக்காரோ இல்லையோ, அவள் தான் ராமாவதாரத்துல அவதரிச்சுட்டார். ஒவ்வொருத்தர் தேவைகி வானரத்தும் உபாகதைகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்துல. ஆரம்பத்தில் 33 கோடி தேவர்களும் ராமாயணத்துல வானரர்களாக பிறக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்த ஆதிசேஷனே லக்ஷ்மணனா வந்துட்டான். எம்பெருமானுடைய பஞ்ச ஆயுதங்கள்ல சக்கரமே வந்து வரதாழ்வாரா வந்தாச்சு, பாஞ்சு தஞ்சமே வரதாழ்வான், சத்ருக்னே சக்கர சக்கரத்தை சக்கரமே சத்ருக்னா வந்தாச்சு. அதே மாதிரி சாங்கமே கோதண்டமா வந்துடுச்சு, நந்தகமே இடுப்புல கத்தியா வந்தாச்சு, பாக்கி இருக்கிறது எது? கதை இல்லையா? உன் பப்பாத கதாபாணி சுவாமி, அந்த கதை நான் தான் அப்படின்றத காட்டாம பெருமாள்கிட்ட, உன் பப்பாத கதாபாணி சுவாமி நான் தான் கதை, என்னை நீங்கள் சீகரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றத எடுத்து சொல்றான். அதை காட்டுறதுக்காக அங்க போறான் கதாபாணி, கதாபாணி அப்ப சத்ருபி தன ராட்சசைகி, நான்கு ராட்சசர்களோட போனோம். இப்ப பாருங்க, எம்பெருமான் விபீஷணனுக்கு அபயம் அளித்தார் அப்படின்னு இருக்கு, நான்கு ராட்சசர்களுக்கும் அபயம் அளித்தார் அப்படின்னு இல்ல. அந்த இடத்துல போர்க்களத்துல விபீஷன் ஆழ்வார் ராட்சசர்களோடு யுத்தம் புரிந்தார் அப்படின்னு கும்பகர்ண மதம் வரும்போது சொல்லப்படுறது. ஏன்னா கும்பகர்ண விபீஷணனை சொல்லி அனுப்பிடுறான், ஏன் விபீஷணன் என் இடத்துல நிற்காரு, போயிடு, நான் உன்னை கொண்டுடுவேன், எப்படியும் ராவணனும் போயிடுவான் நானும் போயிடுவேன் எனக்கு தெரியும், அதனால நீயாவது லங்கையை ஆட்சி பண்ணிடுன்னு சொல்றான். ஆனால் அந்த நான்கு பேர் தந்தையிட்டார்கள் அப்படின்னா ஒண்ணு தெரியவே, ஆனால் அவர்களுக்கும் பெருமாள் அபயம் அளித்தான் அப்படின்னு தெரியுது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆஸ்தி ஆஸ்திகர்கள் யாரெல்லாம் இருக்காளோ, பரம பாகவதர்கள் யாரெல்லாம் இருக்காளோ, நாம எந்த விதமான உபாயமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பரம பாகவதர்களோட சேர்ந்து நாம டிராவல் பண்ணோம்னா கண்டிப்பா எம்பெருமான் நம்மையும் ரட்சிப்பான் அப்படின்றது நமக்கு நன்னாவே தெரியும். ஆனால்தான் மேல கிளம்பிட்டான், அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் மேல கிளம்பி போயிட்டு இருக்கான். மேல கடந்து போயிட்டு இருக்கிறவன வால்மீகி சொல்றார் இந்த இடத்துல ஸ்ரீமான் அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீமான் எப்படி சொல்லுவார் அப்படின்னு கேட்டால், ஸ்ரீயை செல்வமாக உடையவன் ஸ்ரீமான் அப்படின்னு. நாம ஒரு திருப்பாவை பார்த்துருக்கோம் இல்லையா, நற்செல்வன் தங்காய் கனைத்திலும் கற்செல்வி கந்திரக்கு இறங்கி பாசுரத்தில் வருது இல்லையா, நற்செல்வன் தங்காய். நற்செல்வன் யாரு, எம்பெருமானோடு சேர்ந்தே இருக்கவன் யாரோ அவன் நற்செல்வன் அப்படின்னு சொல்லப்படுறான். அப்போ இவன் அந்தரிக்ஷகத ஸ்ரீமான், அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் போது இவன் அதுக்கப்புறம் தான் பெருமானோட சேர போறான். இதுக்கு முன்னாடி சேர போறது இல்ல, பெருமானோட சேர்ந்த பிறகுமானா ஸ்ரீமான் சொல்லலாம். வால்மீகி எப்படி முன்னாடியே ஸ்ரீமான் சொல்லுவார், அது கேள்வி வரும்போது அந்த இடத்துல. அப்ப எப்படி ஸ்ரீமான் சொன்னார் அப்படின்னா, பிராட்டியுடைய கட்டாட்சம் இவனுக்கு இருக்கிறபடினால ஸ்ரீமான் சொன்னான் அப்படின்னு. இது மூல ராமாயணத்துல இல்ல, பின்னாடி வந்த வியாக்கியான கர்த்தாக்கள் தனிஸ்லோக வியாக்கியானிகள் இது சொல்லப்பட்டிருக்கு. நல்லா பாருங்க இது எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னா, இவன் ஏது வாரத்துல போறான், இவன் என்ன பண்றான், திருச்சபையின் விபீஷனுடைய பொண்ணு இடத்துல தீர்த்த கேட்கிறான். மேல யாரோ நாலு பேர் போறாள, அவ யாருன்னு கேட்கிறான். அவ யாருன்னு கேட்ட உடனே திருச்சந்த சொல்றா, எங்க அப்பா தான் போறார் அப்படின்னு சொன்ன. எங்க அப்பா தான் போறார் அப்படின்ன உடனே எங்க போறாரா, பெருமாளிடத்தில் சரணாகதி செய்து கொள்வதற்கு போகிறார். எங்க பெரியப்பா இந்த அரண்மனையை விட்டு துரத்தி அடித்தபடினால இந்த நல்லகதியை அடைவதற்காக அவர் போகிறார் அப்படின்னு சொன்ன. நல்லகதியை அடைவதற்காக அவர் போறார் அப்படின்னும் பொழுது நாம் கூட திராட்டி நினைச்சுக்கிறா, நாம் கூட பெருமாள் பக்கத்துல இல்லையே, காதாசுரன் சரணாகதி தப்பே பண்ண காதாசுரன் சரணாகதி பண்ணிட்டான், தப்பே பண்ண காதாசுரன் சரணாகதி பண்ணிக்கும் பொழுது நாம் பக்கத்துல இருந்த பெருமாள் சரணாகதி பண்ணி சரணாகதியை சரணனா இருக்கக்கூடியவன் சரணாகதியை கொடுத்தா நாம் பக்கத்துல இல்லையே. ஏன்னா என்ன பாருங்கோ, சீதை எங்கெல்லாம் பக்கத்துல இருக்காரோ அங்கெல்லாம் சம்ஹாரம்ன்றது இல்ல, சீதை எங்கெல்லாம் பக்கத்துல இல்லையோ அங்கெல்லாம் சம்ஹாரம்ன்றது இருக்கு. அதனாலதான் சுந்தரகாண்டத்துல கூட பாத்தீங்கன்னா, அசந்தேஷாத்து ராமத்தியே அப்படின்ற சோகத்தை சொன்னா பத்ம பத்மார்க பேச தான், நான் உன்னை ஒழிச்சுடுவேன், இந்த கணமே நான் உன்னை கொளுத்துடுவேன், ஆனா வந்து அசந்தேஷாத்து ராமத்திய ராமனுடைய அனுமதி எனக்கு கிடைக்கல, ராமனுடைய அனுமதி மட்டும் கிடைச்சிருந்தா இந்த நிமிஷமே உன்னை கொடுத்த என்னால முடியும் அப்படின்னு சீதை சொல்றா சுந்தரகாண்டத்துல. இத பிராட்டி கேட்டுக்கா, பிராட்டி என்ன பண்றது, திருச்சடையை கேட்டுட்டு இவன் போன காரியம் கண்டிப்பாக நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொன்னான். ஆனால்தான் ஸ்ரீ சப்தத்தை ஸ்ரீநாதி அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொல்லும் பொழுது நம் தெரிவிக்கின்றால், எதை தெரிவிக்கின்றால், நம்முடைய உபாயங்களை எம்பெருமானிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பிக்கின்றார் பிராட்டி. ஆனால் தாயாரிடத்திலே சென்று சேமித்து விட்டு அதன் பிறகு பெருமாளை சேவிக்கிறது அப்படின்னு ஒரு பத்தத்தை சொல்வாங்க. அப்படி இது அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான், அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் ஸ்ரீமான் போயிட்டான். இதுக்கப்புறம் அங்க போயாச்சு, அங்க போய் நின்னாச்சு. நின்ன பிறகு ரொம்ப அழகாக சொல்லப்படுறது விபீஷண சரணாகதியினுடைய முக்கியமான ஸ்லோகம். இங்கேருந்து போறான், போன உடனே ராகவம் சரணங்கதா அப்படின்னு ராகவனை சரணங்க சரணாகதிக்காக போறார். இது நேரம் போறார், வானத்துல நான்கு ராட்சசர்களோட கதையோட நிக்கிறார். கதையோட நின்ன உடனே வானர கூட்டங்கள்லாம் சும்மா இருக்குமா இல்லையா, ஏற்கனவே ரெண்டு பேர் வந்திருக்கா, ஏற்கனவே ரெண்டு பேர் வேஷம் போட்டுட்டு வந்தா, அதுவும் குரங்கு ரூபத்திலேயே வேஷம் போட்டுட்டு வந்தா, குரங்கு ரூபத்திலேயே வேஷம் போட்டுட்டு வந்த உடனே தெரிஞ்சு போச்சு இல்லையா, இந்த உண்மையான குரங்கு குரல் குரல்னு கத்துறதுக்கும் பொய்யா வேஷம் போட்டுருக்க குரங்குகள் குரல் குரல்னு கத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, சுவாமி தேசிகன் சொல்றார் சுபாஷ் தரியவில, கட்ட தாரங்க யூதோபி தம்தா நகரமானபி பூபு கடக சம்தோபி தாரமேயோ நத்தியம் பிரதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஒரு அரண்மனை, அந்த ராஜா திடீர்னு போயிட்டான், ரெண்டு பிள்ளை, ரெண்டு பிள்ளைக்குமே ராஜ்யத்து மேல ஆசை. குலகுரு என்ன பண்ற, எவன் ஒருவன் வீரத்துல இருக்க சிறந்தவனா இருக்கானோ அவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்குறேன். சரி எப்படி பரீட்சை பண்ணி பார்க்கறது ரெண்டு பிள்ளையும் அப்படின்னா, காட்டுக்கு போய் யாரு சிங்கத்தை புடிச்சிட்டு வரானோ, சிங்கத்தை அடக்கி யாரு புடிச்சிட்டு வரானோ அவனுக்கு மட்டும்தான் ராஜ்யம் அப்படின்னு குலகுரு சொல்லிட்டார். உடனே போறான், போறான் பெரிய பிள்ளை என்ன பண்றான், காட்டுக்கு போயிட்டான். காட்டுக்கு போய் சிங்கத்தை அடக்கி ஏழு நாட்கள் சிங்கத்தை அடக்கி அவன் வந்து சிங்கத்தை அழைச்சிட்டு அரண்மனைக்கிறான். சின்ன பிள்ளை என்ன பண்றான், ஒரு சிங்கத்தை அழைச்சுன்னு வந்துட்டான். ஒரு ரெண்டு பேருமே சிங்கத்தை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் பொழுது குலகுரு பார்க்கிறார், யோசிக்கிறார், ரெண்டு பேருமே சிங்கத்தை யாருக்கு ராஜ்யத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லும் பொழுது பிரபு ஒரு ஐடியா பண்றார், சிம்மாசனத்தில சிங்கத்தை அமர வைத்து கொஞ்சம் கர்ஜிக்க விடுதோ, கர்ஜித்துன்னு வச்சுக்கோ, எந்த சிங்கத்தினுடைய கர்ஜனையானது ஆக்ரோஷமா இருக்கோ அவனுக்கு வந்து ராஜ்யம் அப்படின்னு சொன்னான். உடனே பாருங்க, உண்மையான சிங்கத்தை அழைச்சுன்னு வந்திருக்கான் பெரிய பையன். சிங்கத்தை உட்கார வச்சான், கர்ஜிக்க வச்சான், அது கர்ஜிச்சு கொடுத்து சிங்கம். சிங்க பையனை பார்க்கலாம், இவன் யோசிச்சுட்டே இருக்கான், அனுப்பவே இல்லை. ஏன்னா அனுப்பினா சிங்கத்தை அனுப்பு, நீங்க அடக்கி ஆண்ட அழைச்சுன்னு வந்திருக்கீங்க, சிங்கத்தை அனுப்புடா அப்படின்னா சிங்கம் போய் உட்காருது. போய் உட்கார்ந்த உடனே சிம்மாசனத்தை உட்கார்ந்த உடனே லொல்லுன்னு குறைக்க ஆரம்பிச்சு. லொல்லுன்னு குறைச்ச உடனே அப்ப சொல்றா காமனேஷன் சொல்ற, தர்த்த சாரங்க யூதோபி, சிங்கமும் மான கடிச்சு சாப்பிடும் இல்லையா, நாயும் மான கடிச்சு சாப்பிடும். தம்ஸ்டா நகரவானது, நகங்களை கொண்டு பல்லால் கடித்து நகங்களை கொண்டு இது சதையை பிடித்து இழுக்கும் இல்லையா, ரெண்டுமே. பூபிரு கதக சந்தோபி, சிங்கம் காட்டுக்கு ராஜா, நாய் என்றது வீட்டுக்கு ராஜாவா தன்னை நினைத்துக் கொள்கிறது இல்லையா. தாரணையோ நசிம் கட்டி, சிங்கத்துக்கும் நாய்க்கும் சில ஒற்றுமைகள் அப்படின்னு இருந்தாலும் கூட தாரணையோ நசிம் கட்டி, என்னைக்குமே நாய் நாய் தான், சிங்கம் சிங்கம் தான் அப்படின்னு சுவாமி தேசிகள் இதை ஒரு ஸ்லோகமா நீதி ஸ்லோகமா சொன்னார். அவர் சொன்னதுக்கு வேற விதத்துக்காக சொன்னார், எப்பொழுதுமே பெரியவர்கள் பெரியவரோட பேரை வச்சிருந்திருந்தாலும் கூட இல்லையா. இப்போ ஒரு ரங்கநாதன் அப்படின்னு ஒருத்தர் வச்சிருந்துருக்காரு, ரங்கநாதன் பேர் வச்சு யாராவது ரங்கநாதன் இருக்க போறோம் மன்னிச்சிருந்தோம், ரங்கநாதன் பேர் வச்சிருந்துக்கிறபடினாலேயே அவர் பெருமாள் ஆயிட முடியாது இல்லையா. பெருமானுடைய குணங்கள்ல இருக்கக்கூடியவோ குறைஞ்சிடும் போறது இல்லை, தலைமையோ நத்தியும் பிரதி அப்படின்னு இருக்கு இல்லையா. ஆனா குரங்கு எப்படி வேஷம் போட்டு வந்தாலும் உண்மையான குரங்குகளுடைய நடை உடை பாவனைகளவான திருடலாமா தவிர அதனுடைய அசாதாரண தர்மத்தை திருடுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆகையினால விபீஷணர் தான் ராட்சச ரூபத்திலே வந்துட்டானோ என்னவோ அப்படின்னு பார்த்தோம். கல்லை எடுத்து அடிக்கிறா எல்லா வானர கூட்டங்களும் கல்லை எடுத்து அடிக்கிறது. கல்லை எடுத்து அடிச்ச உடனே நேரடியா பார்க்கிறார் விபீஷணர் விஷயத்துல சுப்ரீவன் வந்து சொல்றார், அடிக்காதீங்கோ அப்படியே நிறுத்துங்கோ, அவ எதுக்கு வந்திருக்கான்றத விசாரிச்சுடலாம், ஏன்னா ராஜாவோ இல்லையோ. அவரை ஒரு கல் எடுத்துட்டேன் அடிச்சாருனா ராஜா எப்படியோ, எதா ராஜா கதா பிரஜா அப்படிங்கிறோம், ராஜா ஒழுங்கா இருந்தாலே பிரஜைகள் ஒழுங்கா இருப்பான். ஆனா ராஜா என்ன பண்றார், கொஞ்சம் நிறுத்துக்கோ என்ன விசாரம் ஏதோ சொல்ல வரா அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்றார், நிவேதயதமாம் சீக்கிரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண் நியாய ராகவாய மகாத்மனே. அதாவது ஆழ்வார் சொல்றார், தீதிலா மொழிகள் கொண்டு நீ திருக்குணம் செப்பேன் அப்படின்னு சொல்ற, தீதிலா மொழிகள் கொண்டு நீ திருக்குணம் செப்பேன், தீதிலா மொழிகள் கொண்டு தவறான வார்த்தைகளை கொண்டு எம்பெருமானுடைய திருக்குணங்களை பற்றி ஒரு பொழுதும் பாடவே மாட்டேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றது விபீஷண ஆழ்வாருடைய இந்த ஸ்லோகத்திலே நமக்கு தெரியும். அதே மாதிரி விபீஷண ஆழ்வாருடைய மனசுல இப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகம் வந்திருக்கு அப்படின்னா அவர் எப்பேற்பட்டது, ஆழ்வார் சொல்றா போல பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சினரே புகுந்தான் அப்படின்னு சொல்றேன். நான் எங்கேயும் தெருவுல சுத்தின்னு இருந்தேன், சுத்தின்னு இருக்கும் போது பெருமாள் என் நெஞ்சில வந்து உட்கார்ந்துட்டான், பேரேன் என்று என் நெஞ்சினரே புகுந்தான், பேரேனா நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு என்னுடைய நெஞ்சில வந்து உட்கார்ந்துட்டான். அதுக்கு மேல என்ன வழி, நான் தானாக அவனுடைய சன்னதிக்கு வர விஷயம். நல்லா பாருங்க, இந்த உபன்யாசத்துக்கு நான் தான் கோஆர்டினேட்டர், இந்த கோஆர்டினேட்டர் 10 நாள் கழிச்சு இன்னைக்குதான் உபன்யாசத்துக்கு வந்திருக்கேன், நேற்று வரைக்கும் சௌகரியமா போட்டுட்டேன். 10 டைட்டில் எதிராக சௌகரியமா இருக்கும்னு பார்த்தேன், விபீஷண சரணாகதி தான் சௌகரியமா இருக்கும். எப்படியும் சனிக்கிழமை வருது, சனிக்கிழமை கொஞ்சம் கூட்டமும் வரும், அதனால எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஜனங்க இருப்பா, ஆனா அன்னைக்கு போட்டுக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு மிஸ்ல போடும்போது கரெக்டா சனிக்கிழமை எம்எஸ் ஸ்ரீகாந்த் அப்படின்னு போட்டுருந்தேன். மத்தவங்க கேள்வியும் கேட்க முடியாது இல்லையா, ஏன் அப்படின்னா அவர் இஷ்டத்துக்கு அவர் தான் கோஆர்டினேட்டர், அவர் தான் போட்டுருவாரு இல்லையா. அந்த மாதிரி விபீஷணன் ராமனுடைய திருவடிவாரங்களை பற்றி கொள்வதற்காக வந்திருக்கான். அப்ப வார்த்தைகள் எப்படி வருது பாருங்கோ, அவருக்கு சௌகரியமான வார்த்தைகளாகவே வருது, மற்ற வார்த்தைகள் வரல. கல்யாண குணங்களை உடையவன் எம்பெருமான் அப்படின்னா என்ன கல்யாண குணங்கள்னு தேடிட்டு போன முதல்ல. அப்போ விபீஷன் எந்த காரியத்துக்காக வந்திருக்கானோ அந்த காரியம் நடைபெறவே நடைபெறாரு. அப்ப என்ன சொன்னாரு பாருங்க, நிவேதயதமாம் சித்திரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. போய் நீங்கள் சென்று தெரிவியுங்கள். எதை தெரிவிக்கிறோம், யாரிடத்தில் தெரிவிக்கிறோம், சரி நீ வந்துட்ட எதையோ தெரிவி அப்படின்னு சொல்ற, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ற, என்ன சொல்லணும், அப்போ எதை சொல்ல வேண்டும், யாரிடத்திலே சொல்ல வேண்டும், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. சர்வலோக சரண்யனாய் ராகவாய் சர்வலோகத்திற்கும் சரண்யனாய் இருக்கக்கூடிய ராகவன் இருக்கு. சர்வலோகத்துக்கும் சரண்யன் உனக்கு எப்படி தெரியும்? சர்வலோகத்துக்கு சரண்யாவன் ஏன் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? விசாதானாம் நேதா கபிகுல பதி காபி சபரி அங்க வந்தார், வேடுவனுக்கு சரணாகதி பண்ணார், அவன் போனார், உனக்கே சரணாகதி பண்ணார் இல்லையா? நீ யாரு? அவனை சேர்ந்தவனா நீ? வேடுவனால் விட்டு விட்டு பக்கத்து ஊருக்காரன், பக்கத்து ஊருக்காரன்றதுனால சரணாகதி பண்ணார். நீ யாரு? அயோத்தி எங்கேயோ இருக்கு, ரிஷ்யமுக பருவதும் எங்கேயோ இருக்கு, அப்படி இருக்கும் உனக்கு சரணாகதி பண்றாரா இல்லையா? உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல விராதன் ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டான், கபந்தன் ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டான், அது போறாத வரைக்கும் சபரின்னு ஒருத்தர் சரணாகதி பண்ணா இவெல்லாம் வந்து ராமனை சேர்ந்தவாடா. சபரி கூட சரணாகதி பண்ணிக்கல, சபரியும் மோட்சத்துக்கு சாட்சியம் பூத்தானு, சபரியுடைய மோட்சத்துக்கு இவன் சாட்சியம் பூத்தனால இருந்துட்டு வந்தான். அப்படி இருக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதான்னு கேட்கறியா? சர்வலோக சரண்யனவன், அன்னு சராசரங்களை வைகுந்தத்துக்கு ஏற்றி அப்படின்னு சொல்றா போல அவன் சரணாகதி பண்ணி பண்ணு சரணாகதின்ற ஒரு தர்மத்திற்காகவே ஏற்பட்டவனாக இருக்கக்கூடியவன் அவன். ஏன்னா பிறகு சொல்லியிருக்கா, விகித தனி தர்மஜா சரணாகத வர்த்தலா, சரணாகதிக்கு என்பதற்காகவே அவதரித்தவன் சரணாகத வர்த்தலன். யாரெல்லாம் எம்பெருமான் திருவடி வாரத்துல சரணாகதி செய்து கொள்கிறார்களோ அவன் அவனை காப்பாற்றக்கூடியவன் எம்பெருமான். சரணாகத ரட்சணத்தை தவிர அவனுக்கு வேற தர்மமே தெரியாது. மற்ற தர்மங்கள்லாம் இருந்தால் கூட அது அப்பாற்பட்ட விஷயம்தான். பரம தர்மம் எதுன்னு கேட்டால் சரணாகத ரட்சணம் மட்டும்தான். எவன் ஒருவன் அடைக்கலம்னு வரானோ அவனை ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் பரம தர்ம நிர்ணயம் அப்படின்னு சுவாமி தேசிகள் அபய பிரதான காலத்தையும் சொல்றாரு. அப்ப பரம தர்ம நிர்ணயம் தான் ஏற்றுக்கான். பெருமாள் எப்படிப்பட்டவன்? சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, ராகவன் சொன்னிய, அவன் ராமன் தானே, ராகவன் சொன்னியடா. உனக்கு வேணா அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கா? எனக்கு தெரியும் ராகவன். ஏன்னா ரகுவம்சத்துல அவதரித்தபடினால அவன் ராகவன். ரகுமகா சக்கரவர்த்தி எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணிருக்கான் தெரியுமா? ராட்சசனுக்கும் ரகுவுக்கும் நடந்த சம்பாதத்துல ரகு எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணிருக்கான், சிவி சக்கரவர்த்தி எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணிருக்கான். அப்படியெல்லாம் இருக்கும்போது ரகுவம்சத்துல நீ நினைச்சிட்டு இருக்க சரணாகதனை அடைக்கலம் என்று வந்தவனை காப்பாற்றக்கூடிய ஒரு தர்மமானது இந்த ராமனிடத்துல மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிருக்க, இல்ல அது அவனுடைய குல தர்மம். குல தர்மம் அது யாருடைய தர்மம்னா ராமனுடைய குல தர்மம். ராமனுடைய பெரியோர்கள் எல்லோரும் ராமனுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் அடைக்கலம் என்று வந்தவனை ரட்சித்திருக்கிறார்கள். அதனால் ராமன் அடைக்கலம் என்று ஒருவர்கள் ரட்சிக்கின்றான். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, வைகுண்டாதிபதியா இருக்கிறபடினால மட்டும் ராகவனுக்கு சரணாங்கத்த ரட்சணம்ன்ற தர்மமா இல்ல, ராகவன் ரகுவம்சத்துல பிறந்தபடினாலையும் அவனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னான். இது சொன்ன உடனே நான் என்ன பண்ணணும் இப்போண்டா? மாம் சிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் நிவேதயத்தை, மாம் என்னை விபீஷணனை உபஸ்திதம் இங்கே வந்திருப்பவனை பற்றி சொல்லு அப்படின்னு விபீஷன் சொன்னான். சரி இப்பயே வந்த ராவண வதம் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு வா, இப்ப என்ன அவசரம், அவர் கொஞ்சம் பிஸியா இருக்க, ஒரு மாசம் கழிச்சு வா அப்படின்னா இப்பவே மாம் கஷிப்ரம் உடனடியாக ஒருத்தருக்கு கரண்ட் ஷாக் அடிக்கிறது, கரண்ட் ஷாக் அடிக்கிறதுனா உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ஷாக் அடிக்காத ஏதாவது ஒரு பொருளை வச்சு உடனடியா அவனை தட்டி கரண்ட் ஷாக் அடிக்கிறதே விடுவிக்கிறோம் இல்லையா? அதை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வேற எங்கேயோ நான் யாரையோ போட்டு வரேன் அப்படின்னு ஓடுறது அப்படின்னா அதுக்கு பேர் காப்பாத்துறது கிடையாது. உடனடியாக சென்று காப்பாற்றணும். மாம் கஷிப்ரம், என்னை பற்றி உடனடியாக சென்று தெரிவிப்பாயாக. சரி போய் தெரிவிக்கிறேன், உடனே போய் தெரிவிக்கும். சரி போறார், இங்கேருந்து போறார். சக்கரவர்த்தி திருவாங்க விபீஷணன் யாரோ ராவணனுடைய தம்பியா வந்திருக்கார், சரணாகதி அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்றார், எங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருக்கு என்ன பண்ணலாம்? சக்கரவர்த்தி திருமகன் ரொம்ப நியாயவாதி விபீஷணன் சொன்னா கூட இவரும் சக்கரவர்த்தியா இருக்கிறபடினால மற்றவர்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டுட்டு எப்படி சுமந்தரருடைய அபிப்பிராயத்தை கேட்டு தசரதன் பல முடிவுகளை எடுத்தானோ ஒரே ஒரு முடிவு மட்டும் தானா எடுத்தான், அதுவும் விபரீதமா போயிடுச்சு. மற்ற முடிவு எல்லாமே ஏன்னா இந்த புத்திரகாம எட்டி ஆகும்னா சுமந்திரர் சொன்னதுனாலதான் தசரதர் பண்ணது. ரிஷ்யசங்கர் விஷயம்னா சுமந்திரர் தான் தசரதன் சொல்றார். எல்லா விஷயத்தையும் சுமந்திரர் சொல்றதை கேட்ட தசரதன் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கேட்கிற, ஏன்னா அது அவதாரம் பூர்த்தி ஆகணும் அப்படின்றதுனால கேட்க. அதே மாதிரி சக்கரவர்த்தி திருமகன் என்ன பண்றார், வானர கூட்ட தலைவராக இருக்கக்கூடியவர் லக்ஷ்மணன் ஹனுமான் செயற்குழு, அப்புறமா பொதுக்குழுவை கூட்டிக்கலான்னு சொல்லிட்டு முதல்ல செயற்குழு எட்டு பேர் இருக்க மட்டும் செயற்குழுன்னு வச்சுக்கோங்க. அந்த எட்டு பேர் இருக்கக்கூடிய செயற்குழுவை கூட்டி முதல்ல சில விஷயங்களை எடுத்து சொல்றேன். விபீஷன் வந்திருக்கலாம், சேர்த்துக்கலாமா சேர்த்துக்க வேண்டாமா நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயத்தை எடுத்து சொல்லுங்க. லக்ஷ்மணன் சொல்றான், பல சந்தேகங்களுக்கு இடமளிக்கக்கூடியதா இருக்கு இந்த விஷயம், சந்தேகாஸ்பதமா இருக்கக்கூடிய விஷயத்த புத்திமான் செய்ய மாட்டான் எப்பவுமே இல்லையா. நமக்கு ஹானியிற்கு கொடுக்கக்கூடிய விஷயத்த சர்வஜ்ஞன் என்னைக்குமே ஏற்றுக்கொள்ள மாட்டான். சர்வஜ்ஞனா இருக்கக்கூடியவன் தனக்கு எது அனர்த்தத்தை ஏற்படுத்தாதோ அந்த விஷயத்தை மட்டும்தான் எடுத்துப்பான். இப்போ இந்த விஷயம் நமக்கு அனர்த்தத்தை கொடுக்கிறா போல தோன்றும், சிறிதளவு சந்தேகம் ஏற்பட்டாலும் கூட அதுல பிரவர்த்திக்க கூடாது. இது லக்ஷ்மணனுடைய அபிப்பிராயம். ஜாம்பவான் சொல்றார், கால நேரம் சரியா அமையுது. கால நேரம் சரியா அமையணுமா இல்லையா? விபீஷணன் வந்தது அவன் நல்லவனாவே இருந்துட்டோம் சுவாமி. விபீஷணன் வந்த நேரம் இருக்கு பார்த்தோம், அந்த நேரம் சரியான நேரமா அமையல. பெரியவாதான் கால நேரம் தான் பத்தி பேசுவான், சின்னவன் என்னைக்குமே கால நேரத்தை பத்தி தான் பேச மாட்டான். பெரியவாரா இருக்க அப்படின்னால கால நேரத்தை எடுத்து சொல்கிறார், கால நேரம் சரியா அமையல, அதனால வந்து அவனை சேர்த்துக் கொள்வது என்பது எனக்கு இந்த சமயத்துல சரியா படல, பட்சம் சரியில்லை, திதி சரியில்லை, ராகுகாலம் யமகண்டம் ஏதோ ஒண்ணு அது சரியில்லை அப்படின்றதுனால சேர்த்துக்க வேண்டாம். சுக்ரீவன் சொல்றான், தன்னுடைய அண்ணாவுக்கே உண்மையா இல்லாதவன் நமக்கு எப்படி உண்மையா இருப்பான்? அதுவும் அண்ணாவை விட்டுட்டு வந்தான் அப்படின்னா, ஹனுமான் பின்னாலேயே ரிஷபம் பர்வதத்திற்கு ஓடி வந்திருந்தான்னா நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நாம சமுத்திரத்தை தாண்டி வந்துட்டோம் அப்படின்றதெல்லாம் கூட தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன பிறகு எப்படி இருந்தாலும் நமக்கு சக்தி இருக்கு அப்படின்றதை உணர்ந்து அவன் இங்க வந்திருக்கா அப்படின்னால், அவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கும், ஒரு தவறை தவறான ஒரு எண்ணம் மனத்துல வந்தபடினால்தானே தன்னோட அண்ணனுக்கே இத்தனை வருடங்களாக தன்னை போஷித்த அந்த அண்ணனுக்கே துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னா, நமக்கு துரோகம் பண்றது எவ்வளவு நேரம் ஆகும்? ஒருவேளை உனக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நட்புறவை பிரிப்பதற்காக ராவணால் அனுப்பப்பட்டவராக கூட இருக்கலாம் இல்லையா? அப்படி கூட இருக்கலாம் இல்லையோ அப்படின்னு சொன்னே ராவன் அமைதியா கேட்டான். ஹனுமான பார்க்கிறார், ஹனுமான பார்த்த உடனே ஹனுமான் சொல்றார், இல்ல இவர்கள் பேசுவதை வைத்து அவர்களை கண்டிக்கல, ஹனுமான இருக்கக்கூடியவர் அவர்களை கண்டிக்கல, இவர்கள் பேசுவதை வைத்து சில விஷயங்களை எடுத்து சொல்றேன் வேண்டாம்னு பார்க்கிறேன். மற்றவரை கண்டிக்காம விபீஷணத்து தர்மாத்மா, விபீஷணன் சுத்தமானவன் தான், நான் பார்த்த வரைக்கும் விபீஷணன் சுத்தமானவன் தான், அவரை கண்டிப்பா அவரை வந்து சேர்த்துக்கலாம், அது தப்பான விஷயம் கிடையாது. இப்ப ராமன் என்ன பண்ணுவார்? இப்ப ராமன் ரெண்டு ஒண்ணு பண்ணி ஆகணும், கர்த்தவியம்ன்றது ஒண்ணு இருக்கு, அது ரெண்டு விதமா சொல்லியிருக்கா. சரணாகத தர்மம்ங்கிறது ஒண்ணு கர்த்தவியம், அடைக்கலம் வந்து வந்தவன் அவன் தவறானவனா இருந்தாலும் ஏற்றுக்கொண்டே ஆக வேணும், இது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். பகைவரனாயினும் அடைக்கலம்னு வந்துட்டு அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. இன்னொன்னு ஒண்ணு பிராட்டி சொல்லியிருக்கா, பிராட்டி சொல்லியிருக்கா அந்தரிஷ கதத்ரீமான்ற இடத்துல பிராட்டி அனுகிரகம் பண்ணிட்டா எப்படி இருந்தாலும் இவனை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு. ராமனுக்கு வேற ரெஃப்யூஸ் பண்றதுக்கு பாயிண்ட் எல்லாம் தேடவே முடியாது, ஆனால் சேர்த்துக்கொண்டே ஆக வேண்டும், பிராட்டியினுடைய ஒரு ஆத்திய அவன் அதை கடைபிடித்தே ஆக வேண்டும். அதனால ஒரு இப்ப ராமன் சொல்ற பாருங்களோ, சரணாகதியை காப்பாற்றியே தீர வேண்டும்ன்றதுக்கு அழகா சில விஷயங்கள்லாம் எடுத்து சொல்றேன். ஒரு புறா கதையை வைத்து இதை நிரூபிக்கின்றார். அதே மாதிரி ஒரு வானரத்தினுடைய கதை, ஒரு குரங்கனுடைய கதையை வச்சு இதை நிரூபிக்கிறார். வெறும் புறாவினுடைய கதை குரங்கனுடைய கதையை வச்சு மட்டும் இதை நிரூபிச்சா ஜனங்க ஏத்துக்க மாட்டான். ஏதோ ஒரு புறா பண்ணித்து ஏதோ ஒரு குரங்கு பண்ணித்து அப்படின்னா அதை ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு அப்படின்னா, சாஸ்திரத்துல ஏதோ ஒண்ணு பண்ண வேண்டாமா? வேலையான செய்வனைகள் வேண்டுமென கேட்டீர்கள், சிஷ்டாச்சாரம் வேண்டாமா? என்னுடைய பெரியோர்கள் இதை செய்தார்கள் அப்படின்னு சொல்ல வேண்டாமா? அப்ப பெரியோர்கள் செய்தார்கள் எதை? நகுசனுக்கும் பிருகஸ்பதிக்கும் நடந்த ஒரு சம்வாதம், அதே மாதிரி சிவி சக்கரவர்த்திக்கும் இந்திரனுக்கும் நடந்த சம்வாதம், ரகு மகாராஜனுக்கும் ராட்சசனுக்கும் நடந்த சம்வாதம் இது போதுமா அப்படின்னா, சுக்ரீவன் சொல்றா இதுவும் போராது அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு மேல என்ன பண்றார்? கண்டு மகரிஷியினுடைய ஒரு நான்கு ஸ்லோகங்களை உதாரணமாக காண்பித்து ராமனே கண்டுமகரிஷியுடைய ஸ்லோகங்களை உதாரணமாக காண்பிச்சு சரணாகதனை அடைக்கலம் என்று வந்தவனை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றார். இதுல மத்ததெல்லாம் விட்டுருங்க, சுலபமா புரிஞ்சுக்கிற ரெண்டு கதை. ஒரு வேடுவன், வேடுவன் பண்றான், காட்டுல இறை தேடுவதற்காக செல்கிறான். ஒரு மழை வெள்ளம் காத்து இருட்டு எங்க பார்த்தாலும் இருட்டு, ஆத்துல தந்தை தாய் எல்லாரும் இருக்கா, அவனோட குடும்பம் ரொம்ப பெருசு, இவன் ஏதாவது அடிச்சு எடுத்து போனாதான் அவனுக்கு வந்து அவளுக்கு எல்லாம் சாப்பாடு அப்படின்றதே கிடைக்கும். காத்தால இருந்து ஒரே மழை வெள்ளம் புயல் தான் என்ன பண்றது தெரியும். அதனால என்ன பண்றான், அப்படியே வரான். இந்த குட்டிகளுக்காக ஒரு ஒரு பெரிய ஒரு மரம், அந்த மரத்துல ஒரு ஆண் புறா பெண் புறா குட்டி பட்சிகள் இருக்கு. அந்த பெண் புறா என்ன பண்றது, இறை தேடுவதற்காக ஆண் புறாவை கூட்டுல விட்டுட்டு இறை தேடுவதற்காக செல்றது. இறை தேடுவதற்காக செல்லும் பொழுது வேடுவனுடைய கூந்தில அகப்பட்டு வேடுவனுடைய கூந்தில அகப்பட்டு ரொம்ப நேரமாகவும் பெண் புறா கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண் புறாவா இருக்கக்கூடியது பட்சிகளை விட்டுட்டு தேட போச்சு. தேட போகும்பொழுது எங்கெங்கயோ தேடிதே வர்றது, ஒண்ணு இருட்டு எங்க போட்டாலும் இருட்டு, எங்க போறதுன்னு தெரியல. பெண் புறா காணமே காணமேன்னு தேடிட்டு வந்து தன் எந்த மரத்துல கூடு கட்டிருக்கோ அந்த மரத்துக்கு அகப்பட்டு கொண்டு அடியில வந்து உட்காந்து பெண் புறா கூட்டு கொண்டே பேரகட்டு கூட்டுட்டே இருக்கும் பொழுது அந்த வேடுவன் அங்க இங்கே அலங்கி திரிஞ்சு ஒண்ணுமே முடியாம ஒரே ஒரு புறா மட்டும்தான் கிடைச்சிருக்கு இல்லையா. நேர வந்து இந்த மரத்தடியில எந்த புறா மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கோ அது பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கான். இருட்டுல ஒண்ணு தெரியவே தெரியவே இல்லை பொழுது அவன் என்ன பண்றான், சரணாகதி பண்ணிக்கிறான். நல்லா பாத்துக்கோ, ஓ வனதேவதைகளே அப்படின்னு சரணாகதி பண்றான். ஏ வனதேவதைகளே, இந்த காட்டுல இருக்கக்கூடிய தேவதைகளே, ஏ மரம் செடி கொடிகளே அப்படின்னு சரணாகதி பண்றான். அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டு ஒரே ஒரு புறா மட்டும்தான் கிடைச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணுங்களேன் அப்படின்னு சரணாகதி பண்ணிக்கிறான். சரணாகதி பண்ணிக்கும் போது இந்த பெண் புறா கூப்பிடுறது, ஆண் புறாவோட குரல் கேட்ட உடனே இந்த கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் புறா கூப்பிடுறது, கூப்பிட்டு ஆண் புறாவை கூப்பிட்டு அவனுக்கு ரொம்ப பசிக்கிறதா, அவன் சரணாகதி பண்ணிட்டா நீ என்ன பண்ற தெரியுமா, எங்கேயிருந்தாவது போய் காய்ந்த சிறகுகளை எடுத்துன்னு வந்து நீ நெருப்ப மூட்டி அந்த நெருப்புல குதிச்சுடு, அவனுக்கு உணவாகி விடு அப்படின்னு பெண் புறா சொல்றான். உடனே அந்த ஆண் புறா அது அவன் சொன்னதை கேட்ட உடனே அந்த பெண் புறா சொன்னதை கேட்ட அடுத்த நிமிஷம் தன்னுடைய காய்ந்த சிறகுகளை எங்கேயும் மழை வெயில் மழை வெள்ளம் எங்க போய் எடுத்துன்னு வந்ததோ அதெல்லாம் தெரியல, போய் ஏதோ காய்ந்த சிறகுகள் எல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு நெருப்ப மூட்டி நேர அதை போட்டு அதை தானே முடித்து தன் உயிரை மாய்த்து கொண்டது. நல்லா பாருங்கோ, ஏ ஆண் புறாவே நான் சரணாகதி செய்து கொள்கிறேன் அப்படின்னு நேரடியா சரணாகதி பண்ணிக்கல, எம்பெருமானே சக்கரவர்த்தி திருமகனே சரணாகதி பண்ணிக்கல, ஓ வனதேவதைகளே மரம் செடிகளே சரணாகதி பண்ணான். யாரிடத்திலேயோ சரணாகதி செய்து கொண்டாலும் தன்னுடைய காதல விழுந்துட்டால் தன்னால் முடிந்த உதவியை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு இருக்கும் பொழுது தனக்கு அந்த காரியம் செய்ய சக்தி இருக்குமானால் தன்னால் முடிந்த உதவியாக அது இருந்தால் தான் அந்த காரியத்தை செய்தே ஆக வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த காரியத்தை செய்கிறார் செய்தது அந்த ஆண் புறம். உண்டாச்சா, இதுக்கு மேல வானரம் ஒண்ணு ஒரு வழிபோக்கன் போயிட்டே இருக்கான். ஒரு மரத்துல ஏறிட்டான், புலி ஒண்ணு துரத்தி வந்தது அதனால மரத்துல ஏறிட்டான். மரத்துல ஏறினோடனே மரத்துல மேல ஒரு வானரம் உட்கார்ந்துருக்கு, கீழே புலி, நடுவுல இருக்கான். புலி சொல்றது அந்த வானரத்திடத்துல, ஏன் வானரமே எனக்கு ரொம்ப பசிக்கிறது, அதனால நீ வந்து அந்த மனுஷனை கீழே தள்ளி விட்டு நான் காட்டு நான் மட்டும் போயிடுறேன், நரமாம் சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உடனே அந்த மனுஷன் பார்க்கிறான், வானரத்தினத்துல அடைக்கிற குரங்கு இடத்துல அடைக்கிறவன், ஏன் குரங்கே குரங்கே என்னை காப்பாத்து அப்படின்னு அடைக்கிறவன். சரி நீ பயப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன், அடைக்கலம்னு வந்த பிறகு நான் யாரையும் ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சரி அது படுத்து தூங்குது. உடனே வந்து இந்த புலி என்ன பண்றது, மனுஷன் கிட்ட பேசுறது, மனுஷன் பார்த்து சொல்றது, அந்த குரங்கு மாமிசத்தை சாப்பிடுற குரங்கு அது தூங்கி இருந்ததுன்னா அது பசிக்கும், அது பசிச்சுன்னா உன்னையே அடிச்சு சாப்பிடும், ரொம்ப கஷ்டமா போயிடும், நான் சொல்றதை கேளு, அது தூங்கிட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்கிற படினால நீ தள்ளி விட்டுரு, நான் சாப்பிட்டு போயிடுறேன். அவர் தள்ளி விட்டோன்னே கீழே வந்துருச்சு, கீழே விழுந்துருச்சு, புளி புடிச்சுட்டு இருந்தாரு. ஆனாலும் புளிக்கு வந்து ஒரு நப்பாச்சை, குரங்கு கறியை சாப்பிடுறதை காட்டிலும் மேல போச்சுன்னா மனுஷனை தள்ளி விட்டா மனுஷனுடைய கறியை சாப்பிட்டு போலாமோ இல்லையோ அப்படின்னு ஒரு நப்பாச்சை. குரங்கிட்ட சொல்றது, மனுஷன் நம்பாதேன்னு சொன்ன கேட்டியா, அவன் தள்ளி விட்டா பாரு, இப்போ ஒன்னு சொல்ற, நீ இங்கேருந்து மேல போய் மனுஷனை தள்ளி விட்டுரு, மனுஷனை தள்ளி விட்டுருன்னு அப்படின்னு சொன்னோடனே இந்த குரங்கு புலியினிடத்திலிருந்து தப்பித்தால் போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு மரத்துக்கு போய் மனுஷனை தள்ளி விட்டுருவானோ அப்படின்னு பயத்துல மனுஷன் இருக்கும்போது நான் உன்னை தள்ளி விட மாட்டேன், நீ எனக்கு அபச்சாரமே பண்ணியிருந்தால் கூட நான் உன்னை தள்ள மாட்டேன். அடைக்கலம் என்று வந்தவன் நமக்கு துரோகமே செய்தாலும் கூட நாம் அவனை தள்ளிவிடக் கூடாதுன்னு எனக்கு தெரியும், நான் அவனை தள்ளிவிட மாட்டேன், நீ இரு அப்படின்னு. என்ன பாருங்களோ, சுக்ரீவன் இந்த கதையை கேட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். அப்ப சரணாகதன் அடைக்கலம்னு வந்தவன் நமக்கு துரோகமே பண்ணா கூட அவனை ரட்சிப்பது அப்படின்றது நம்முடைய கடமை, நம்முடைய கடமையா. இது எங்கேயா ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? அவன் எனக்கே ஆப்பு வைக்கிறான் அப்படின்னா அவன் எப்படி ஏத்துக்கிறது நானு அப்படின்னா, அது பெருமாள் சொல்றா அவனை ரட்சிப்பதற்கு சில வரையறைகள் இருக்கு. அவன் எனக்கு துரோகம் பண்றானா, நான் ஒருவனை சரணாகதி அப்படின்னு அவன் பண்ணிருந்தான், அடைக்கலம் என்று வந்தவன் எனக்கு துரோகம் செய்கிறான் அப்படின்னா, அவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்து அந்த தப்புக்கான தண்டனையை கொடுத்து அவனை ஏத்துக்கிறது ஒண்ணு. உடனே சுக்ரீவன் கேட்கிறார், இதெல்லாம் அழகான ஸ்லோகங்கள். உடனே சுக்ரீவன் கேட்கிறார், சுவாமி அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய தகுதியானது எனக்கு இல்லைன்னா நான் என்ன பண்றது? அடைக்கலம் என்று வந்தவன் என்ன காட்டிலும் பராக்கிரமசாலியா இருந்தா நான் எப்படி அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம்? அப்படின்னா அந்த தப்பு பண்ணிட்டமேனே அவன் வருந்தி திருந்தி என்னிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிற வரைக்கும் நாம அமைதியா இருக்கிறோம். சுவாமி அவனுக்கு இருக்கக்கூடிய பசுபல பராக்கிரமத்தை வச்சுட்டு அவன் மன்னிப்புலாம் கேட்கல, அவன் பச்சாதாபம்லாம் படாம அப்படியே இருக்கான் சுவாமி, அவன் எப்படி நான் வந்து தண்டிக்கிறதுனா? அப்ப கூட ஒன்னு சொல்ற, அவனை வந்து என்ன தெரியுமா பண்ணணும், அடுத்தது அவனை புறக்கணித்து விடுவது நல்லது. அப்படியே அவனை புறக்கணித்து எதுவும் அவன் ஒன்றும் பண்ணக்கூடாது. அடைக்கலம் என்று வந்தவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டான்னா அவனை அப்படியே விட்டுடணும், அவன் எதுவுமே நோக்கக்கூடாது, அப்படியே விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு. சுவாமி அவன் என்ன அப்படியே விட்டுட்டா அவன் என்ன கொண்டுடுவான, கொண்டுட்டான்னா என்ன பண்றது அப்படின்னா, அவன் கொன்னா கொல்றதுக்கு தயாரானா நம்மால முடிந்த அளவு அந்த கொல்றதுல இருந்து தப்பித்துக் கொள்ள பார்க்கணும். அதுக்காக அவனை திரும்பி கொண்டுடதான் கூடாது. அவன் அவன் கொல்ல வந்தான், அதனால அவன் நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுல இருந்து தப்பிச்சுட்டு நாம அவனை விட்டு விலகி செல்ல பார்க்கணும். தப்பிக்கிறது எப்படி தப்பிக்கணும்னா, சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் தப்பிக்கணும். அதனால அடைக்கலம் என்று வந்தவனை ஒருபொழுதும் அதாவது புறக்கணிப்பது அப்படின்றது கூடவே கூடாது. ஆனா அடைக்கலம் என்று வந்தவனை நாம் ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும். அடைக்கலம் என்று வந்தவனை நாம் ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்ல, வேற வழியே இல்லைங்கும் பொழுது இங்க நிறைய நமக்கு கேள்விகள் நிறையவே இருக்கு. இப்போ நமக்கு என்னதான் பண்றது? அடைக்கலம் வந்தாச்சு, அவன் துரோகியா இருந்தாலும் ஏற்றுக்கணும். இப்ப வேற ஒருத்தன் அவனை கொல்றதுக்கு வரான், அப்ப நம்முடைய காரியம் என்ன? எங்கிட்ட அவன் துரோகம் பண்ணா நான் விலகி சென்று விட்டேன் அப்படின்னா, இன்னொருத்தர் அவன் அடிக்க வரா அப்படின்னா அப்பவும் நம்ம பார்த்துட்டு இருக்கூடாது. அப்பவும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அப்பவும் நம்மால் முயன்றால் அனந்தரமாக விஜயமாட சொல்லுது, நம்மால் முயன்றால் நம்ம அவனை காப்பாற்றி, அதாவது நம் உயிரை கொடுத்தாவது நாம் அவனை காப்பாற்றியே தீர வேண்டும்ன்றது நகுசனும் பிருகஸ்பதியினுடைய சம்பாதத்துல நம்மால பார்க்க முடியும். நகுசன் என்ன பண்றான், திடீர்னு இந்திர லோகத்துக்கு அதிபதி ஆயிட்டான். இந்த ஒரு நாள் முதல்வர் அவரையோ அந்த மாதிரி திடீர்னு இந்திர லோகத்துக்கு அதிபதி ஆயிட்டான். இந்திர லோகத்துக்கு அதிபதி ஆகணும்னு இந்திர லோகத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் ஆசைப்பட்டான். படுபாவி இந்திர லோகத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் ஆசைப்பட்டதோடு நிக்காம இந்திராணியும் சேர்த்து ஆசைப்பட்டான். இந்திராணிக்கு சேர்த்து ஆசைப்பட்டவன அவன் என்ன பண்ணா, நேரடியா பிரகஸ்பதியின் இடத்துல போய் சரணாகதி பண்ணான். பிரகஸ்பதின்ற தேவகுரு அக்னி வருணன் எல்லாரும் போய் பிரகஸ்பதியின் இடத்துல பேசுறான், சுவாமி தயவு செய்து அனுப்பிடுங்கோ, ஒரு நாள் முதல்வராக இருக்கக்கூடிய இந்திரன் கேட்கிறார், நான் அனுப்பிதான் ஆகணும் பொழுது என் உயிரே போனாலும் இந்திராணியை நான் அனுப்ப மாட்டேன், அவர் என்னிடத்திலே சரணாகதி செய்து கொண்டார் அப்படின்னு நகுசன் பிரகஸ்பதியினுடைய சம்பாதம் சொல்லப்படும். இது ரொம்ப பெரிய விஷயம், விபீஷண சரணாகதி அப்படின்றது. அபயப்பிரதான தாரத்துல சுவாமி தேசிகன் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்றார். 10 அதிகாரங்களாக பிரித்து இந்த விபீஷண சரணாகதி சொல்லப்படுது. எம்பெருமான் திருவடிவாரத்துல இந்த மாதிரியான ஒரு கைங்கரியம், வாசிக கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தால ஏதோ எட்டாமத்தி ஐயனுக்கு தெரிந்த ஒரு அளவில எட்டாமத்தி உபநிஷித்தம் எம்பெருமானுடைய ஆக்ஞை இதற்கு வாய்ப்பளித்த எல்லோருடைய திருப்பாதங்களையும் என்னுடைய தன்யவாதங்களை சமர்ப்பித்துக் கொண்டு வந்திருந்து கேட்ட எல்லோருக்கும் என்னுடைய தன்யவாதங்கள் அப்படின்ற சொல்லி பெரியவாள் எல்லாரையும், அடியனை காட்டிலும் பல மடங்கு உபன்யாச சக்கரவர்த்திகளாக இருக்கக்கூடிய பெரியவாள் எல்லாரும் என்னை ரட்சிக்க வேண்டும் அப்படின்றத தெரிவித்துக் கொண்டு அடியே இதோடு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணுகிறேன். மங்களம் கோச்சலேந்திராய மகனீய குணாத்தே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம்.